విభాన్ వెంకటనాథార్య కవితార్కితకేసరీ వేదాంతాచార్య పద్యోమే సన్నిధత్తాం సదా కృతి జ్ఞానానందమయం దేవం నిర్మలస్ఫటికాకృతిం ఆధారం సర్వవిజ్ఞానాం హయగ్రీవముపాస్మహే. రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయాము నమస్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం. నిత్యమచ్యుతపదాంభుజయుగ్మరుగ్మవ్యామోహతస్తదితరాణి తృణాయమేనే అస్మద్గురోర్భగవతేక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. యత్పదాంభోరుహధ్యాన బిభ్రస్తా శేషకల్మషః వసుతాముపయాతోహం యామునేయం నమామితం. 13-11 అధ్యాత్మ జ్ఞాన నిత్యత్వం. అధ్యాత్మ జ్ఞాన నిత్యత్వం తత్వ జ్ఞానార్థ దర్శనం. తత్వజ్ఞానార్థదర్శనం ఏతజ్ఞానమితి ప్రోక్తం. అజ్ఞానం యదతోన్యథా. జ్ఞేయం యత్తత్ ప్రవక్ష్యామి. 13-12 యజ్ఞాత్వామృతమశ్నుతే. అనాదిమత్పరం బ్రహ్మ. పాణిపాదం తత్. శిరోముఖం శ్రుతిమాల్లోకే. మల్లోకే తపస్సు సర్వత శ్రుతి మల్లోకే. సర్వమావృత్య తిష్ఠతి. సర్వేంద్రియ గుణాభాసం. సర్వేంద్రియ వివర్జితం. అసక్తం సర్వభృచ్ఛైవ. నిర్గుణం గుణభోక్తృచ. బహిరంతశ్చ భూతానాం. అచరం చరమేవ చ. సూక్ష్మత్వాత్ తదవిజ్ఞేయం. దూరస్థం చాంతికే చ తత్. అవిభక్తం చ భూతేషు. విభక్తమివ చ స్థితం. భూతభర్తృచ తజ్ఞేయం. భూతభర్తృచ తజ్ఞేయం. గ్రసిష్ణు ప్రభవిష్ణు చ. ज्योतिषामपि तज्ज्योतिः तमसः परमुच्यते ज्ञानं येयं ज्ञानगम्यम् हृदि सर्वस्य विष्ठितम् इति क्षेत्रं तथा ज्ञानम् ज्ञेयं चोक्तं समासतः मद्भक्तचेतद्विज्ञाय मद्भावायोपपद्यते प्रकृतिं पुरुषं चैव विद्यनादीवुभावपि विकारांश्च गुणांश्चैव विद्धि प्रकृतिसम्भवान् कार्यकरणकर्तृत्वे हेतुः प्रकृतिरुच्यते पुरुषसुखदुःखानाम् भोक्तृत्वे हेतुरुच्यते ரெண்டு முடிச்சிடலாம் சுகர் அடுத்த கிளாஸ்ல 34-12 முடிச்சு முடிச்சிடலாம். புருஷ பிரகிருதி ஸ்தோகி புருஷ பிரகிருதி புங்கே பிரகிருதி ஜான் குணான் காரணம் குணசங்கோஸ்ய சதசத்யோனி ஜன்மசு உபதிரஷ்டானுமந்தாச்ச உபதிரஷ்டா இருக்க உபதிரஷ்டாதான் உபதிரஷ்டாதான் भर्ता भोक्ता महेश्वरः परमात्मेति चाप्युक्तो देहेऽस्मिन् पुरुषः परः பதிமூணாவது அத்தியாயத்தில் இருக்கோம். ரொம்ப ஒரு முக்கியமான அத்தியாயம் இது. ஏன்னா இதில் வந்து சொன்னதோட கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்கு, சொல்லப்படாத அம்சங்கள் இதுக்கு சொன்னதில் சொல்லப்படாத அம்சங்களும் இதில் இருக்கு. முக்கியமாக ஆத்மஸ்வரூபம் என்ன, சுத்தமான ஆத்மஸ்வரூபம் என்னன்னு சொல்லப்படுறார். இப்படி சொல்லியிருக்கார் ரெண்டாவது மூணாவது எல்லாம். ஆனால் பிரகிருதியோடு கூட இருக்கச்சு, எதெல்லாம் பிரகிருதி பண்ணுறது, எதெல்லாம் பிரகிருதி, எதெல்லாம் புருஷன்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரெண்டு பின்னி பிணைஞ்சிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இதில் எப்படி சொல்லப்படுற இதெல்லாம் பிரகிருதி, இதெல்லாம் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபிலாசபிக்கலாக போனாலும் ரொம்ப கஷ்டம்தான். அதுக்காக தான் என்ன பண்ணுவா, பெரியவள கதையை தான் வச்சு முதல்ல ஆரம்பிக்கிறது உண்டு. அதெல்லாம் ஒரு கதை ஒன்று சொல்கிற வழக்கம் உண்டு. ஒரு ராஜா வேட்டைக்கு போகிறான். வேட்டைக்கு போயிட்டு கூட சின்ன குழந்தையும் அழைச்சிட்டு போகிறான். போனால் ராஜாவும் தனியாக போக மாட்டான் வேட்டைக்கு. அது நீங்கள் அந்த சாக்குந்தலம்லாம் வாசிச்சா தெரியும். முதல்ல இது வந்து இதுதான், அது பாம்பன் ஷோ இருக்கும். அதாவது முன்னாடி என்ன பண்ணுவோம், தார தப்பெல்லாம் அடிச்சுன்னு போவா. இருக்கிற மிருகங்கள்லாம் அதாவது பயந்துட்டு ஓடும், அப்பையும் அம்பேர்த்து அடிச்சு வந்துடுவோம். அந்த மாதிரி தான் போவாளாம். அது சாபந்தலத்தை டிஸ்கிரைப் பண்றோம். அது மாதிரி பெரிய பேரஃபேமிலியா இருக்கும், அதோட கூட போறான். போனா அந்த குழந்தை காட்டுல தொலைஞ்சு போயிடுறது. தொலைஞ்சு போச்சுன்னா அது அந்த வேடுவ சேரி காட்டுல மனுஷா இருக்கா, வேடுவ சேரியில குழந்தை வளர்கிறது. இது ராஜாவுடைய குழந்தையா இருக்கிறதுனால சாமுத்திரிக லட்சணம் எல்லாம் உண்டு. ரேஷியல் டிஃபரன்ஸஸ் எல்லாம் பாக்குறோம் இல்லையா, அது மாதிரி உண்டு. அந்த குழந்தைக்கு டிஃபரன்ஸ் உண்டு. ஆனா அந்த குழந்தைக்கு தெரியல. அது என்ன பண்றது பார்த்தா, அந்த வேடுவ சேரிலேயே இருந்துட்டு அவாளை மாதிரி அவால ஒருத்தனாவே இருந்துட்டு. அப்ப அந்த அந்த விஷயம் தெரிஞ்ச இல்லாத அவனோட அம்சத்தை புரிஞ்சுட்டு யாரோ அமைச்சர் ரெண்டு பேர் ரெண்டு போறா ஏதோ காரணத்துக்கு போனப்ப அந்த குரூப்ல இவன் ஆட் மேன் அவுட்டா இருக்கிறது தெரியுது. தெரிஞ்சா அப்புறம் இவனை கூட்டு விசாரிச்சுட்டு, டே நீ இங்க இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்ல, நீ வந்து ஆட் மேன் இருக்க வேண்டிய ஆள், நீ ராஜாவோட பிள்ளை, நாலு பேர் உனக்கு கைங்கரியம் பண்ண வேண்டியது, நீ வந்து இவ்வாறு இது பண்ணிக்கன்னு சொல்லி புத்திமதி சொல்லி அப்புறம் அந்த சம்ஸ்காரத்தை எல்லாம் போக்கி அப்புறம் ஆட்சிட்டு போய் அந்த அரண்மனையில விடுற மாதிரி. எதுக்கு இந்த கதைனா, நம்ம தான் அந்த காட்டுல காணாம போன அந்த இளவரசர். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த வேடுவ சேரியில இருக்க மாதிரி இப்ப கலந்து கட்டி வேற ஏதோ இதுல நம்ம லாஸ்ட் இந்த இது ஒரு படத்துல கூட காட்டுற மாதிரி. அந்த பையன் காணாம போறது எங்கேயோ வளர்றது, அந்த பையனை கூட நடந்துட்டு அதே பாக்கியே பேசிட்டு அந்த பையன் கொஞ்ச நாளைக்கு. அப்புறம் அதை சரி பண்ணி மகாநதி படம் கமலஹாசர் தான் அந்த மாதிரி அதை சரி பண்ணி கொண்டு சம்ஸ்காரம்லாம் போகணும், போக வச்சு கொண்டு வந்து மாத்திரா இல்லையா. அப்ப யாராவது ஒருத்தர் சொல்லணும், நீ இப்ப இருக்கிற ஸ்திதி நீ இல்ல, நீ வேற. அத முதல்ல ஒத்துக்கணும். அப்புறம் அதை ப்ரூவ் பண்ண சில விஷயம் தான் சொல்லுவாங்க. பாரு அடையாளங்கள்லாம் இருக்கு பாரு, இந்த காலில் அடையாளம்லாம் இருக்கா, இவாளெல்லாம் இருக்கா பாரு, கிடையாது. அப்ப நீ இதை காட்டுல நீ வேற. அந்த அடையாளங்கள்லாம் சொல்றதுதான் அந்த அத்தியாயத்தினுடைய வேலை. நூற்க முழுக்க சொல்றது ஜீவாத்மானா யாரு எங்க இருக்கணும். ஆனா கதையில எவ்வளவு சுலபமா சொல்லிட்டோம், ஏன் அவன் தொலைஞ்சு போனானா, எப்பயோ ராஜா வேட்டைக்கு வந்தான்னு. ஆனா நம்ம ஏன் இங்க இருக்கோன்றதுக்கு காரணம் கிடையாது. உபா வபி அனாதி, இது எல்லா பிலாசபிக்கும், அதாவது இந்த பிலாசபிக்கெல்லாம் பார்க்கணும், சம்பிரதாயமா எல்லாத்தையும் பார்க்க முடியாது. சிலதெல்லாம் கொஞ்சம் தள்ளி இருந்து யோசிச்சு பார்க்கணும். இது ஒரு ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்னா, சேத்தனமா இருக்கிற வஸ்து அச்சேதனமா இருக்கிற வஸ்துவை காட்டிலும் ஸ்வரூபத்தக வேற. இது ஞானத்தை உடையது, அது ஞானம் இல்லாதது. ரெண்டும் சேர்ந்திருக்குன்னு சொன்னா இந்த சேர்க்கைக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா எந்த பிலாசபிக்கலையும் ஆன்சர் கிடையாது. எதுலையும் ஆன்சர் கிடையாது. நம்ம என்ன சொல்லுவோம் கேட்டா, பகவத் சங்கல்பம் வேணா சொல்லலாம், அனாதி இப்படி இருக்குன்னு இருக்கு. அத்வைதையில கேட்டா அவன சொல்றா இது மாயை, மாயினால இப்படி இருக்கு, அதுக்கும் அனாதிதான் ஆகமத்தம். அப்படி ஒவ்வொருத்தருமே இது ஒத்துப்பட்டு சாங்கியம் கூட பதில் சொல்ல முடியாது. எப்ப முத முதல்ல ஜீவனும் இந்த ஜெகத்தும் ஒன்னா பக்கத்துல வந்தது அப்படி அதுக்கு பதில் சொன்னா வச்சிருக்கோம். அப்ப அதுக்கு முன்னாடி ஏன் வரலன்றது பதில் சொல்லணும். அதுக்கு பதில் இல்லை. இது வரைக்கும் வராதது ஏன் திடீர் வந்ததுன்னு பதில் சொல்லணும். அதனால இந்த சம்சாரன்ற வியாதி எப்ப வந்ததுன்னு சொல்றதுக்கு பதில் கிடையாது. அதனால்தான் கீதையும் சரி இத்தர சாஸ்திரங்கள்லையும் இது அனாதி. அதுக்கு சமாதானம் இல்லை, இதுல சமாதானம் வியாதியோட வியாதி முத்திரை செய்து ஒரு டாக்டர் கிட்ட போறான், டாக்டர் மருந்து கொடுக்குறாரு. அப்ப அவன் கேக்குறான், நீங்க மருந்தெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், அந்த வியாதி முதல்ல எப்படி வந்தது சொல்லுங்கன்னா, அதுக்கெல்லாம் டைம் இல்லை. இப்போ முதல்ல குணப்படுத்திக்கணும். இப்ப வியாதி இப்படி வந்து ஆராய்ச்சி பண்ணி இங்க போனாச்சே வந்ததா அங்க போயிட்டே வந்ததுனால விசாரம் இல்லை. இப்ப முதல்ல வியாதியை கியூர் பண்ணிக்கோ, அப்புறம் உடம்பு தெரியும், அப்புறம் பாத்துக்கலான்ற ரீதியில அப்படித்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது மாதிரி இப்ப சொல்றத பாத்தீங்கன்னா, இப்போ கிருஷ்ணன் சொல்லிட்டு வர சொல்லச்சு, ஏன் நமக்கு இந்த சொரூபமான தெரியல அப்படின்னா, ஜீவாத்மாக்கு ஸ்வரூபம் இருக்கு, சுபாவம் இருக்கு. ஸ்வரூபம் இருக்கு, சுபாவம் இருக்கு. இந்த ஸ்வரூபம் பிரகாசமா இருக்கிறதுக்கு சுபாவமானது கிளீனா இருக்கணும். ஒரு ராந்தல் விளக்கு இருக்கம்னா உள்ளுக்குள்ள நெருப்பு எரிஞ்சுட்டே இருந்தா கூட அந்த ராந்தல் சுத்தி இருக்கக்கூடிய கிளாஸ் ரொம்ப அழுக்கு பஞ்சு அழைத்து வச்சுக்கோ, அந்த வெளிச்சமானது இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அது மாதிரி நம்ம சுவாவமானது நிறைய இதர குணங்கள்னால அந்த சுவாவமானது மாறிப்பு. அதான் முன்னாடியே சொன்னார் என்னென்ன குணங்கள்லாம் தேவை அப்படின்றது சொன்னார், அமானித்வம், அதம்பித்வம், அஹிம்சா, சாந்தி, ஆர்ஜவம். இந்த குணங்கள் எல்லாம் வளர்க்க வளர்க்க இட் டேக்ஸ் நியர் அவர் கோர் செல்ஃப். அந்த குணங்கள்லாம் இல்லாதப்போ நம்ம என்ன விலகி போயிட்டே இருக்கோம். அகலில் அகலும் அணுகில் அணுகுன்றது இதுதான் கதை. இப்போ நம்ம விட்டு விலக விலக ஆத்ம ஞானமும் நம்ம கிட்ட வராது. நமக்குள்ள நேச்சுரலா இருக்கு, இந்த அசூய மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு பாருங்க, நேச்சுரலா இருக்கு நம்ம கிட்ட. நம்ம வந்து நம்ம சொல்றவா யாராவது இல்லைன்னு சொல்லாம தவிர, யாரா இருந்தாலும் உபன்யாசம் கூட பண்றவளா இருக்கட்டும், அவர் ரொம்ப நல்லா உபன்யாசம் பண்ணார்னு அவர் காலத்துல சொல்லட்டும், உடனே என்ன தெரியும் அவருக்கு, ஒண்ணும் தெரியாது, எத்தையோ ஓட்டின்னு இருக்கா அப்படின்னு. ஏன்னா எந்த எல்லா லெவல்லையும் அந்த இது இருக்கு, அந்த அசூய இந்த மாதிரி குணங்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி குணங்கள் இருக்கிற வரைக்கும் ஆத்ம ஞானத்தை அடையவே முடியாது. அதான் அதெல்லாம் சொல்ல போறாரு. இப்போ இந்த குணங்கள்லாம் வளர்த்துண்டா என்னை அடையலாம், ஆத்ம ஞானத்தை என்ன அடையலாம், அந்த இதுல முடிச்சார். மைசானன்ய யோகியன பக்தி ரத்தி விசாரணி விவித்த தேச தேவித்வம் அரதிகி ஜனசம்சதி. பதினொன்னு பார்க்க போறோம். இப்ப அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம் தத்துவ ஞானார்த்த தர்சனம் ஏது ஞானம் இது புரோக்தம் அஞ்ஞானம் எது ததா அந்யதா. அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம்னு சொன்னா அத்தியாத்மம் அப்படின்னா ஆத்மாவை பற்றிய ஞானம், பற்றிய அர்த்தம். அது அதுலேயே கான்ஸ்டண்டா மெடிடே பண்ணிட்டே இருக்கணும். நான் வேற, சரீரம் வேற அப்படின்ற எண்ணமானது இருந்துட்டே இருக்கணும். தத்துவ ஞானார்த்த தர்சனம் அது என்ன ஆறுதுன்னு கேட்டா, இந்த தத்துவ உண்மையான ஞானத்தை அப்பதான் நம்மளால பார்க்க முடியும். இதுதான் ஞானம், ஏதது ஞானம், இதுதான் ஞானம்னா இதுதான் அர்த்தம் இருக்கு. அத்தியாத்ம ஞானம் தான் ஞானம். அப்ப இத காட்டிலும் வேறையா இருக்கக்கூடியது அஞ்ஞானம். அஞ்ஞானம்ன்றது ஆப்சன்ஸ் கிடையாது. ஆக்சுவலா ஆப்சன்ஸ் ஆஃப் நாலேஜ் இஸ் நாட் அஞ்ஞானம். உண்மையான ஞானம் இல்லை, வேற ஞானம் இருக்கிறது அஞ்ஞானம். ஆத்மனி ஞானம் அத்தியாத்ம ஞானம் தன்னிஷ்டத்துவம். அப்ப எக்ஸ்பிளைன் பண்றார் அத்தியாத்ம ஞானம் கேட்டா ஆத்மனி ஞானம். ஆத்மனின்றது ஆத்மாவில் இருக்கக்கூடிய அறிவு, ஆத்மாவை பற்றிய அறிவு. தன்னிஷ்டத்துவம் அதிலேயே ஆத்மனி அதிலேயே ஊண்டு இருக்கிறது. தத்துவ ஞானார்த்த தர்சனம் தத்துவ ஞான பிரயோஜனம் எது தத்துவம் தன் நிரதத்வம் இத்தியர்த்தா. தத்துவ ஞானத்தை அடையறதுக்கு பிரயோஜனமா உடைய ஞானம் எதுவோ அதுலேயே ஊன்றி இருத்தல் அர்த்தம். நியாயத்தே அனேன ஆத்மா இது ஞானம் ஆத்ம ஞான சாதனம் இத்தியர்த்தா. அறியப்படுபவதனால் அது ஆத்மா. அப்படி அந்த ஞானமானது ஆத்ம ஞான அடையறதுக்கு ஒரு கருவியா இருக்குன்னு தாற்பயமா இருக்கு. இந்த இதான் ஞானம் சொல்றதுன்னு அந்த ஞானத்துக்கு இதெல்லாம் சொல்லுறது. ஞானம்னா என்னன்னு கேட்டா ஆத்மாவை பூர்த்தியா அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லாட்டி தெரிஞ்சு அனுபவிக்கிறதுக்கு ஹேத்துவா அது இருக்கோ அதுதான் அத்தியாத்ம ஞானம். அது பெயர் கஷேத்திர சம்பந்தின புருஷஸ்ய அமானித்வாதிகம் முக்தம் குணபிருந்தம் ஏவ ஆத்ம ஞான உபயோகி. கஷேத்திர சம்பந்தின புருஷஸ்ய, கஷேத்திரம்னா உடம்பு, உடம்போட சம்பந்தப்பட்டிருக்கிற புருஷன் ஆத்மா இருக்கணும். அதுக்கு அமானித்வாதிகம், அமானித்வம்னா ஒரு லேக் ஆஃப் ப்ரைடு, ஒரு வினயம் அதெல்லாம் இருக்கிறது. ஆதிக்கம் போடனால அவைகள்லாம் குண பிருந்தம், பிருந்தம்னா சமூகம், பிருந்த வந்தே பிருந்தாவன சரம் அதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. வந்தே பிருந்தாவன சரம்னா பிருந்தா, பிருந்தான்னு துளசிக்கு பெயர், பிருந்தாவனம் அதில் இருக்கக்கூடியவன். இன்னொன்னு பிருந்த அவன சர, வணங்கினவா சமூகம் இருக்கும் தாசர்கள் அவள் அவளை காப்பாத்துறதுலே குறியா இருக்கவன் இன்னொரு தாத்பரியமா இருக்கு. அப்ப பிருந்தாக்கு அது சொல்ல வந்த பிருந்த பிருந்த பிருந்த வா பாக்கு பேதம் உண்டு. பெங்கால் பக்கம்லாம் போனா தெரியும், ஒரிசா பெங்கால்ல அவளுக்கு வா போட இடத்துல பா போடுவா, பா போட இடத்துல வா போடுவா. அது மாதிரி ஆத்ம ஞான உபயோகி. அப்ப அந்த ஆத்ம ஞானத்தை அடையறதுக்கு இதெல்லாம் தேவை. இது வத்திரிக்தம் சர்வம் கஷேத்திர காரியம் ஆத்ம ஜான விரோதி இது அஜ்ஞானம். இதை வத்திரிக்தன்னா இதை காட்டிலும் வேற இருக்கக்கூடிய கஷேத்திர காரியம்னா சரீர சம்பந்தப்பட்ட ஞானம் இருக்கணும், அதெல்லாம் அஜ்ஞானம். அவையெல்லாம் ஆத்ம ஞானத்துக்கு விரோதியா இருக்கு. ரெண்டு விஷயம் இருக்கு, இந்த சரீரம் சொல்லக்கூடிய வஸ்து ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து சரீரம் பிரகிருதி, இன்னொன்னு ஆத்மா. ஆனா நமக்கு எளிதில ஈஸியா புலப்படுற மாதிரி இருக்கு சரீரம் தான். அதனால நமக்கு என்ன தோணும், நம்ம சரீரத்தையும் நம்ம ஆத்மா நம்ம தான் சரீரம் நினைச்சுட்டு இருக்கோம் இதுக்குள்ள மாட்டின் இருக்கிறதுனால. ஆனா அதுக்குள்ள மாட்டின் இருக்கக்கூடிய நாம இந்த சரீரம் கிடையாது. அப்ப நாமே சரீரம் தான் நாம் நினைச்சிருக்கிறது அஞ்ஞானம் ஆக்சுவலா. அது அது அது இருக்கிற வரைக்கும் நம்ம சரீரம் இல்லை ஆத்மான்ற ஞானமானது ஏற்படாது. நமக்கு ஏற்படக்கூடிய இந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க, ப்ரைடு எல்லாமே சரீரத்தினாலதான் இல்லையா. நிறைய பணம் இருக்குன்னா ஒருத்தர் கிட்ட, அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு அகங்காரம் வருது, என்னால இதையும் வாங்க முடியும் அப்படின்னு. இல்ல ரொம்ப அவளுக்கு ஒரு ஆகாரம் பகவான் கொடுக்குறான், அப்ப அவளுக்கு நேச்சுரலா ஒரு ப்ரைடு, அவர் அரகன்ஸ் வந்துடுறது. அந்த அரகன்ஸு இந்த சரீரம், அந்த சரீரத்தை சம்பந்தப்பட்டக்கூடிய ஃபேக்டர்னால்தான் வருது. ஒரு நைட்ல எல்லாம் போயிட்டு வச்சுக்கோ, மமகாரமே போயிடுறது. அப்ப உடனே ஆள் மாறி போயிடுறான், ஏன்னா அப்ப தெரியுது தைன்யம் வந்துடுறது, ஐயோ ஒண்ணுமே இல்லை நம்ம கிட்டன்னு சொல்லி வந்துடுறது. அதனால அத்த ஏதோ வேதி இது வேதி திருத்தவ ரக்ஷணைன உக்தச க்ஷேத்ரஜ்ஞச ஸ்வரூபம் விசோத்யதே. இப்ப சொல்றார் வேதி திருத்தவ, ரொம்ப முக்கியம் அது. வேதிதா அப்படின்னா அறிபவன் அர்த்தம், வேதிதான அறிபவன். அப்ப வேதி திருத்தவ லக்ஷணேன, வெறும ஞான லட்சணத்தை கொண்டு சொல்லல, ஞானம் மாத்திரம் ஆத்மான்னு சொல்லல, அறியும் சக்தியும் ஞானத்துக்கு ஆத்மாவுக்கு உண்டு. முன்னாடி சொல்லலாம் ரெண்டு காம்பனன்ட் இருக்கு, ஒண்ணு வந்து ஆத்மாவானது ஞானஸ்வரூபம், பிளஸ் அந்த ஞானஸ்வரூபத்துக்கு தன்னை காட்டிலும் வேறையா இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது சக்தியும் உண்டு, அதான் தர்மபூத்த ஞானம். அப்ப தர்மபூத்த ஞானம் இருக்கு இல்லையா, அது இருக்கிறதுனாலதான் எனக்கு சைத்தன்யமே இருக்கு. ஆக்சுவலா எதிர்ப்பி ஆத்மா இருந்தா கூட, அதுக்கே சுய பிரகாசம் இருந்தா கூட, இந்த ஜீவதசையில தர்மபூத்த ஞானத்துடைய அபேட்சை இருக்கு சரியா. அதனால உக்தச க்ஷேத்ரஜ்ஞஸ்ய, அப்படிப்பட்ட க்ஷேத்ரஜ்ஞனுடைய ஸ்வரூபம் விசோத்யதே, ஸ்வரூபமானது சொல்லப்படுகிறது. ஞேயம் எது தத்து பிரவக்ஷாமி, ஞேயம்னா அறியப்பட வேண்டியது, எது அறியப்பட வேண்டியது அதை கூறுகிறேன். யஜ்ஞாத்வா அமிர்தத்வம் மஷ்டதே, எதை அறிந்து கொண்டு அந்த இம்மார்டாலிட்டி அல்லது மோட்சத்தை அடையலாம் அல்லது அந்த ஆத்மஸ்வரூபத்தை அடையலாம். அனாதி மத்பரம் பிரம்ம ந சத்து சத்து ந அசத்து உச்சதே. நிறைய பதங்கள் இருக்கு. இப்போ பிரம்மன்ற பதம் ரொம்ப சுவாரஸ்யம், பிரம்மன்ற பதத்தை இப்ப பாஷ்யக்காரர் ஜீவாத்மாவுக்கு உபயோகிக்கிறார். இது ஒரு கிரிட்டிசிசம், அவர் பேர்ல கிரிட்டிசிசம் இது. யாரு பண்றா அப்படின்னா வேற மதத்துக்காரெல்லாம் வச்சிருக்கா, எப்படி பிரம்ம சப்தத்தை வந்து ஆத்ம ஜீவாத்மா கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு குரூப் நம்பர் கொண்டு போகலாம்னு. அது சத்தும் அல்ல அசத்தும் அல்ல, அந்த ஜீவாத்மா சத்தும் கிடையாது அசத்தும் கிடையாதுன்னு. ரொம்ப டெக்னிக்கல் தான், இருந்தாலும் எவ்வளவு சிம்பிள சொல்ல முடியுமோ சொல்லிடுறேன், சொல்லிட்டு மேல போயிடலாம். அமானித்வாதிபிகி சாதனைகி ஞேயம் பிராப்தியம் எது. அப்ப போட்டுட்டார் இந்த ஆத்ம ஞானத்தை அடையறதுக்கு சில குணங்கள்லாம் தேவன் பண்ணி சொன்னார், அதான் அமானித்வாதிபிகி டம்பாசூயாதிமுக்தம் அப்படின்னு சொல்ற தேசிகன் ஜித விஷயகணம். அந்த மாதிரி சில குணங்கள்லாம் நம்ம விட்டாதான் நம்மளால ஆத்ம ஞானத்தை அடைய முடியும். அதுக்காக தான் நம்ம சம்பிரதாயத்துல முதல்ல சொல்லச்சேவே ஜீவாத்மாக்கு சொரூபத்தை சொல்லச்சே சேஷபூதன். அப்ப எப்ப சேஷபூதன்ற எண்ணம் வந்துட்டோ அப்பவே சில குணங்கள்லாம் போயிடும். அப்பயும் நம்ம வேற யாராவது பார்த்தா அது இதெல்லாம் வந்துட்டு இருக்கு, வேற விஷயம். இருந்தாலும் முக்கியமா மிச்ச பேரை காட்டு நமக்கு கம்மியா இருக்கணும்னு புக்ல ஆன் தியரி இருக்கு. சேஷபூதன்ற எண்ணம் வரச்சு நமக்கு ஆட்டோமேட்டிக்கா சில குணங்கள்லாம் போயிடுது, அகங்காரம்லாம் கம்மியா இருக்கணும்னு பேரு இல்லைன்றது வேற விஷயம். அப்ப அமானித்வாதவிகி சாதனைகி ஞேயம், அப்படிப்பட்ட குணங்களால் அறியப்பட வேண்டிய ஞேயம் பிராப்தியம் எது, எது பிரத்யேகாத்ம ஸ்வரூபம் தத் பிரவக்ஷாமி. பிரத்யேக பிரத்யேகனாலே தனியா ஜீவாத்மாவுக்கு பிரத்யேக, அப்ப தனிப்பட்ட ஆத்மஸ்வரூபம் இருக்கணும் அதை அடையறதுக்கு தெரியாது. யஜ்ஞாத்வா எதை அறிந்து ஜன்ம ஜரா மரணாதி பிராகிருத தர்மரஹிதம். இந்த ஜென்ம ஜரா மரணம்னா பிறப்பு ஓயும் மூப்பு பிறப்பு இறப்பு பிணி, அதாவது திருவாய்மொழியை வாசிச்சுட்டு கீதையை வாசிக்கணும், கீதையை வாசிச்சுட்டு திருவாய்மொழி வாசிக்கணும், அப்பதான் அந்த ருச்சி தெரியும். வெறும திருவாய்மொழி வாசிச்சிருந்தாலும் அனுபவிக்க முடியாது, வெறும கீதையை வாசிச்சிருந்தாலும் அனுபவிக்க முடியாது. அதனால்தான் சீரார் இருகலையும் எய்துவர்னு இந்த ஸ்கூல் ரெண்டா டிவைடடா இருக்கு, வடகலை தங்கலைன்னு. ஆனா ரெண்டும் சேர்ந்து ஒரே ஸ்கூல் தான் ஆக்சுவலா, அது நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம இதுவும் தேவை அதுவும் தேவை, இதுலயே இருக்க முடியாது இதுலயே இருக்க முடியாது, அது அப்படியே இப்படியும் போயிட்டு போயிட்டு போயிட்டு ஆசிரியர் ஆகும். எந்த ஸ்கூல்லையுமே ஃபுல்லா பூர்த்தியா ப்ரூவ் பண்ணவே முடியாது. இந்த ஸ்கூல்ல துணை இல்லாம இந்த ஸ்கூல்ல ப்ரூவ் பண்ண முடியாது, இந்த ஸ்கூல் துணை இல்லாம இந்த ஸ்கூல்ல ப்ரூவ் பண்ண முடியாது. அதை ஒத்துக்கணும், ஏதோ ரூபத்துல சொல்லிதான் சொல்லணும், வேற வழி கிடையாது. ஆக மொத்தம் ஆஃப் இது வைக்க கூடாது எப்பவுமே தெரிஞ்சுக்கணும், ஏன்னா உண்மைன்றது பூர்த்தியா இருக்கு. இப்போ இதுவும் தேவை இதுவும் தேவை. அது மாதிரி கீதையில சொன்னதுதான் சிறுபான்மையில் அங்கங்க கொஞ்சம் மூப்பு பிறப்பிறப்பு பிணி அப்படி சொல்லலாம். ஏன் சொல்லலாம்னா அதுதான் ரெண்டுமே ரெண்டுத்திலுமே இருக்கு. ரெண்டு விஷயம் இருக்கு சொல்றான். இப்ப இந்தியால இருக்கிறதா அவன் பண்ணிருக்கான்னு சொல்றான். ஏன்னா ரெண்டும் ஒண்ணா இருக்கிறதுனால காலபேதம் நமக்கு தெரியாது. அப்ப நம்ம சொல்றோம் ரொம்ப பிராச்சீனமா இருக்கிறதுனால இதை பார்த்தா அவன் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதனால அதை நம்ம ரெஸ்பெக்டும் இல்லையான்னு சொல்ல முடியாது ஒண்ணும். ஆனா அது வாஸ்தவம் தான். ஏன்னா இங்க இருக்கிறது அங்க இருக்கு. அது கஷ்டம் தான். ஏன்னா நம்ம காலத்துல நம்ம ஹிஸ்டரிய வச்சு எதையும் கொடுக்க முடியாது. ஏன்னா அது டென்ஷன் இருந்துட்டே இருக்கும். அது தேவையும் இல்லை. ஆக்சுவலா விஷயம் ஒண்ணுன்றப்போ முன்ன சொன்னா பின்ன சொன்ன ஒன்னும் இது இல்லையா. அதனால ஒண்ணும் விஷயம் ஒண்ணுதானே. அது மாதிரி எதுக்கு சொல்ல வரேன்னா திருவாமி அர்த்தத்தையும் கேட்கணும். நிறைய இடத்துல அப்படியே ரிசம்பிளன்ஸ் இருந்தது. அது மாதிரி யஜ்ஞாத்வா ஜென்ம ஜரா மரணாதி பிராகிருத தர்ம ரஹிதம் அமிர்தம் ஆத்மானம் பிராப்னோதி. அப்படிப்பட்ட அமிர்தம்னா இம்மாத்மா இருக்கக்கூடிய ஆத்மாவை அடையலாம். ஆனா அப்ப மிச்சரா என்னாச்சு பிராகிருத தர்ம ரஹிதம். இந்த பிறப்பு இறப்புலாம் ஆக்சுவலா நமக்கு இல்ல, பிரகிருதிக்கு தான். பட் நம்ம கூடவே இருந்துட்டே இருக்கோம். அதனால நம்ம என்ன பண்றோம் இந்த அதோட கூட நம்மளும் டிரான்ஸ்லேஷன் ஆகிட்டே இருக்கு. அனாதி ஆதிர் எத்தனை வித்தியதே தது அனாதி. அது அனாதியா இருக்கு. அசிஹி பிரத்யேகாத்மனா உற்பத்திஹின வித்தியதே ததையேவ அந்தோன வித்தியதே. இந்த ஆத்மாவுக்கு இது அனாதியா இருந்துட்டே இருக்கு. ஏன்னா அதுக்கு பிறப்பு கிடையாது. ஜீவாத்மாக்கும் பிறப்பு கிடையாது. நிறைய பேர் இதை தப்பா சொல்லிட்டுக்கா. நம்மளதுல பெருமாள் படைச்சான் பெருமாள் படைச்சான்னு சொல்லிட்டுக்கா. பெருமாள் படைச்சானா என்ன பண்ணானா சம்பந்தத்தை ஏற்படுத்தினா அவ்வளவுதான். ஜீவாத்மாவை பெருமாளும் படைக்கல, அனாதியா இருந்தது. இந்த மூன்று தத்துவங்களும் அனாதியா இருந்துட்டே இருக்கு. பிரம்ம ஜீவ ஜெகத் அதான் நீட்டையும் சொல்றது. படைச்சதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா நமக்கு ஒரு நேம் அண்ட் ஃபார்ம் கொடுத்தோம். அன்னால் நீ தந்த ஆக்கையும் வழி உயர்ந்தேன்ற அழுவர் மறுபடியும் முத முதல்ல கொடுத்தது வச்சுதான் அதை வச்சுனே அது அப்படியே அதே வந்துட்டே இருக்கு. அந்த மாதிரி அந்த சரீரத்தை கொடுக்குறான் முதல்ல. அதான் பிறப்பு. சுபிச்ச ந ஜாயத்தே மிரியத்தேவா விபச்சிட்டு ஜீவாத்மா பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லைன்னு சொல்லி சுபி சொல்றது. மத்பரம். மத்பரம்னா என்னது? அகம் பரஹா. அது ஆ ஈன் இருக்கு. ஆ ஹான் மாத்திக்கோ. அகம் ஹா அது அகம் பரோ எஸ் தத் மத்பரம். எவனுக்கு நான் பரனாக இருக்கணும் அவனுக்கு டெக்னிக்கல் லாங்குவேஜ் பார்த்தது மத்பரஹான்னு அவனுக்கு பெயர். ஜீவாத்மாக்கு நான் பரமாக இருக்கிறதுனால அவன் மத்பரஹான்னு அர்த்தம் அந்த வேர்ட்னால. இதஸ்கன்யாம் பிரகிருதி வித்தி மே பராம் ஜீவபூதாம் இதுஹி உக்தம் பகவத் சரீரதையா பகவத் சேஷத்தை கரசம் ஹி ஆத்மஸ்வரூபம். அவ பிரகிருதிய காட்டிலும் ஒரு தர்மம் இருக்கு, அதான் ஜீவாத்மா அப்படி சொன்னார். அது மாதிரி இப்ப இந்த போட்டுண்டார் இங்கதான் சம்பிரதாயத்தை அழகா கொண்டு வர. இதுஹி உக்தம் பகவத் சரீரதையா பகவத் சேஷத்தை கரசம் ஹி ஆத்மஸ்வரூபம். பகவானுக்கு சரீரமாக அந்த மாதிரி இருந்துட்டு பகவானுக்கு சேஷனாக இருக்கக்கூடியதுதான் ஆத்மஸ்வரூபம் பகிரஸ்து உடல் உள்ளா மாதிரி. ததாச்ச ஸ்ருதிஹி அப்படியே ஸ்ருதியும் சொல்றது இ ஆத்மனி திஷ்டன்னு ஆத்மனோ அந்தரோ யா ஆத்மான வேத எஸ்ய ஆத்மா சரீரம் இ ஆத்மான மந்தரோ யமயதி. இது பிரதானத்தில் கடக ஸ்ருதியின் பெயர். ஆத்மாக்குள்ளேயே இருந்துட்டு எவன் ஆத்மாவை நியமிக்கின்றானோ எவனை அந்த ஆத்மா அறியாதோ அப்படின்னு இந்த போது பரமாத்மா சொல்றது. ததா த கரணம் கருணாதிபோ கருணாதிபாதிபோ நச்சாத்திய கச்சித் ஜனிதா நச்சாதிபகான்னு ஸ்வேதாசிவ பிரதேசத்தில் இருக்கு. பிரதான கஷேத்ரஜ்ஞ பதில் குணேசகான்னு இப்படிலாம் ஆத்மாவை பத்தி ஜீவாத்மா பத்தி சுதியில வச்சனங்கள்லாம் இருந்துருக்கு. பிரம்ம. பிரம்ம என்ன? இப்ப பிருஹத்வ குணயோகி. பிருஹத்வம்னா பெருசுன்னு அர்த்தம். அப்ப பெருசா இருக்கிறதுக்கு வாஸ்டா இருக்கிறதுக்கு எதுக்கெல்லாம் தன்மை இருக்கோ அதெல்லாம் பிரம்மன்னு சொல்லலாம். பிரகிருதிக்கே பிரம்மன் சொல்றது. ஏன்னா அதுவும் பெருசா இருக்கிறதுனால அந்த மாதிரி பார்க்கச்சு. பிருஹத்வ குணயோகி சரீர பிருஹத்வ குணயோகின்னா பெருசா இருக்கக்கூடிய தன்மை. இன்ஃபினிட் இங்கிலீஷ் சொல்லாம அந்த அர்த்தம். சரீராதேகே அர்த்தாந்த பூதம். சரீரத்தை காட்டிலும் சரீரத்துக்குள்ளோட ஆத்மா வந்து பிரம்மன். ஏன்னா அதோட ஞானம் இருக்கு இல்லையா, அது சரீரத்தை கடந்தே ஆக்சுவலா போக முடியும். எப்பன்னா முக்த தசையில, ஆனா பத்த தசையில இல்ல. ஆனா இங்க சொல்லப்படுறது சுத்த ஆத்மஸ்வரூபம். அதனால சொல்றார் ஸ்வதஹ சரீராதிபிஹி பரிச்சேத ரஹிதம் க்ஷேத்ரஜ்ஞ தத்துவம் இத்யர்த்தஹ. இப்ப கர்மதசையினால பந்தத்தினால இந்த சரீரத்துக்குள்ள கட்டுப்பட்டு இருக்க ஒழிய, ஆனா ஆக்சுவலா பார்த்தா இந்த ஆத்மாவானது எங்க வேணா போக முடியும்ன்றது ஒண்ணு, எதை வேணா அறிஞ்சிக்க முடியும் தன்மை. ஜீவாத்மா எப்ப விபுனா ஞானத்தினால, தர்மபூத ஞானத்தினால்தான் விபூத்தம் ஜீவாத்மாக்கு. ஆனா பிரம்மத்துக்கு ஸ்வரூபத்தினாலே விபூ, பிரம்மம் எல்லா இடத்துலயும் ஸ்வரூபத்துல நிறைஞ்சி இருக்கு. ஆனா முக்தால எல்லா இடத்துலயும் அவளுக்கு பிரசன்ஸ் இருக்கு. எப்படின்னு கேட்டா ஞானத்து மூலமா, ஸ்வரூபத்து மூலமா கிடையாது. அப்ப பரிச்சயது ரகிதம்னா அந்த சரீரத்தினால கட்டுண்டு இல்லை. நச்ச ஆனந்தியாய கல்பதே அப்படின்னு ஸ்ருதியில சொல்றது, சச்ச நச்சன் தப்பா படிச்ச, சச்ச ஆனந்தியாய கல்பதே, அவன் வந்து அனந்தகான ஜீவாத்மாவே ஸ்ருதி சொல்றது. ஷரீர பரிச்சின்னத்துவம் ச அஸ்ய கர்மகிருதம் கர்மபந்தாத் முக்தஸ்ய ஆனந்தியம். இந்த சரீர பரிச்சின்னத்துவம்னா சரீரத்தினால அந்த கட்டுப்பாடு எப்ப வருது அப்படின்னு கேட்டா அது கர்மகிருதம், அது கர்மாவனால வருது. கர்மபந்தாத் முக்தஸ்ய ஆனந்தியம், அப்ப கர்மத்திலிருந்து விடுபட்டப்பட்ட முக்தனுக்கு அந்த ஆனந்தியமாக சித்திக்கிறது. அதனால்தான் சச ஆனந்தியாய கல்பத்தேன்னு போட்டிருக்கு ஸ்ருதி, அஸ்தின்னு சொல்லல, அவன் அனந்தனாக மாறுகிறான்ற அர்த்தத்தில் அது சொல்றது. ஆத்மனி அப்படி பிரம்மசப்தா பிரயோஜத்தே, இப்ப சமாதானம் சொல்றார், ஆத்மாவிலும் பிரம்மசப்தமானது பிரயோஜனப்படுத்தப்படுகின்றது. ச குணான் சமதீத்தான் பிரம்ம பூயாய கல்பத்தேன்னு கீதையிலே வரப்போறது 14 அத்தியாயத்துல, பிரம்ம பூயாய கல்பத்தை ஜீவாத்மாவனம் பிரம்ம பூய் அப்படி ஆக போகிறான் அப்படின்னு வரப்போறது. பிரம்மனோயி பிரதிஷ்டாகம் அமதசிய அவ்யேச அப்படின்னு வரப்போறது. பிரம்மபூத பிரசன்ன ஆத்மா நோச்சித்து ந காங்கதி சமசர்வேஷு பூதேஷு மத்பக்தி லபதே பராம் இது வசனம். இதெல்லாம் அத்வைதம் சொல்ற மாதிரி பிரம்மமும் ஜீவனும் ஒண்ணுன்னு சொல்ல வரல, அந்த ஜீவாத்மாவே பிரம்மம் இருக்கக்கூடிய நிலையை அடைகிறான். என்ன நிலையது? அது ஆனந்த ஆனந்தமா இருக்கக்கூடிய தன்மை. அதுக்கு ஒரு சாமியம் இருக்கு, பிரம்மத்துக்கும் நித்திய நித்தியாத்மாவுக்கும் முக்த ஆத்மாவுக்கும் சாமியம் உண்டு, அவளுடைய போக்கியத்துல எல்லாம் சாமியம் உண்டு. ந சத் தத் ந அசத் உச்சியதே, இதை சொல்றாரு, சத்தும் இல்லை அது அசத்தும் இல்லை. காரியகால ரூபாவஸ்தாத்வய ரஹிததையா சதசத் சப்தாபியாம் ஆத்மஸ்வரூபம் ந உச்சதே. ஏன்னா முன்னாடி பார்த்தோம் சத்துனா என்ன அசத்துனா என்ன, ஜெகத்தை பார்த்து சதேவ சுவாமி இத மக்கள் ஆசீத்து அசதேவன்னு சொன்னார் ரிஷி ஸ்வேதகேத்துவை பார்த்து உத்தாலக. என்ன தாத்பரியம் கேட்டா, சத்துன்னு சொன்னா ஒரு விஷயத்த பார்த்து இது இருக்கு, இது இருக்குன்னா அதுக்கு ஒரு நேம் அண்ட் ஃபார்ம் இருக்குன்னு அர்த்தம். அசத்துன்னு சொன்னா ஒரு நேம் அண்ட் ஃபார்ம் வச்சு சொல்ல முடியாம, ஒன்னும் சூக்ஷ்மமா இருக்கு விவரிக்க முடியாம இருக்குன்ற தாத்பரியம் ஆயிடுது. அது பிரகிருதிக்கு உண்டு, ஏன்னா பிரகிருதி என்னது, முதல்ல விகாரமே இல்லாம இருந்துருக்கு, அப்புறம் விகாரத்தை அடையிறது, அப்ப விகாரத்தை அடையச்சே சத்து, விகாரத்தை அடையிறது அசத்து அப்படின்னு அர்த்தமா இருக்கு. ஆனா ஜீவா அவா சத்தையே வேற மாதிரி டிஃபைன் பண்றா, சத்துன்னு என்னன்னு கேட்டா திரைகாலிக வர்த்தமானத்துவம், நேத்திக்கும் இருக்கணும் இன்னைக்கும் இருக்கணும் நாளைக்கும் இருக்கணும், விகாரமே அடையாம இருக்கணும்டா அதுதான் சத்துன்னு சொல்றா. ஆமா அப்படி ஒத்துக்கிறது இல்லை, சத்துனா ஏதோ ரூபத்தை இருக்கலாம், விகாரமே அடையக்கூடாது கிடையாது. அப்ப அத்வைதிகள் என்ன சொல்ற, சத்துன்னு அவால பதிலுக்கும் பிரம்மம் மட்டும்தான் சத்து, ஏன்னா எப்பயுமே பிரம்மம் மட்டும்தான் மாறாம இருந்துருக்கு. அப்ப மிச்ச தத்துவங்கள்லாம் மாறின் இருக்கிறதுனால அவைகள் முக்காலத்துல இருந்தா கூட மாற்றத்தை உடையதா இருக்கிறதுனால அவைகள் அசத்து. அப்ப இந்த ஜகத்து பிரபஞ்சமானது இருக்கா இல்லையான்னு கேட்டா, அப்ப என்ன சொல்ற, சதசத் விலட்சணம் சொல்ற. எப்படின்னு கேட்டா, சத்துன்னு சொன்னா பிரம்ம மதம்தான், அசத்துன்னு சொன்னா முயல் கொம்பு, முயல் கொம்பு தான் அவனுக்கு அசத்து, அது டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அர்த்தமாயிடுறது. ஆனா பிரகிருதி பிரபஞ்சமானது இருக்கா இல்லைன்னு கேட்டா அதை இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா பார்த்துட்டு இருக்கோம் இருக்குன்னு சொல்ல முடியாது, ஏன்னா முக்தனுக்கு இல்லை. அதனால சத்த காட்டிலும் அசத்த காட்டிலும் வேற, இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இருக்குன்னு சொல்லிட்டா எப்பயுமே மோட்சமே கிடைக்காது, இல்லைன்னு சொல்லிட்டா நம்ம அனுபவிக்க முடியாம இருக்கும். முயலுக்கு நம்ம பாக்குறது இல்லையே, ஆனா பிரபஞ்சத்தை பாக்குறோமே, ஏதோ ஒரு ஸ்டேஜ் தெரிகிறதா இல்லையா. முயல் கும்ப நம்ம கனவுல கூட முயல் கும்ப பார்க்க முடியாது, ரொம்ப கஷ்டம், அப்படியாக கனவு வந்து தெரியல. ஆனா பிரபஞ்சத்தை நம்ம பார்த்து இருக்கிறதுனால இந்த பிரபஞ்சமானது சத்த காட்டிலும் அசத்த காட்டிலும் வேற அவா நிர்வாகம். ஆனா இங்க நம்ம அப்படி சொல்லல, சத்துனா என்ன அர்த்தம்னா இது இருக்கு, இருக்குன்னு என்ன அர்த்தம்னா விவகாரத்துக்கு இதுக்கு ஒரு தனியா நேம் அண்ட் ஃபார்ம் இருக்குன்னு அர்த்தம். அசத்துன்னு என்னன்னா தனியா நேம் அண்ட் ஃபார்ம் இல்லாதனால சொல்ல முடியாத மாதிரி கலந்து கட்டி ஏதோ இருக்கிறதுனால அசத்துன்னு பெயர். அப்ப சிருஷ்டிக்கு முன்னாடி பிரபஞ்சமானது அசத்தா இருக்கு, சிருஷ்டிக்கு பிறகு சத்தா இருக்குன்னு தாத்பரியம். அப்ப ஸ்ருதி என்ன சொல்றது? மேல சதச சப்தாபியாம் ஆத்மஸ்வரூபம் ந உச்சதே. அதனால இப்ப இப்ப இது இந்த தன்மை வந்து ஆத்மா கிடையாது, பிரகிருதிக்கு உண்டு. அதனால சத்தம் இல்ல, அசத்தம் இல்ல. காரியாவஸ்தாயாம் ஹி தேவாதி நாம ரூப பாத்வேன சத் இது உச்சதே. எப்ப அதுக்கு வருதுன்னு சொன்னா, ஆத்மா சரீர சம்பந்தம் இருக்கச்சேதான், சரீர சம்பந்தம் இருக்கச்சேதான் தேவன் மனுஷன் பேர் வருது. சரீர சம்பந்தம் இல்லாட்டி வச்சுக்கோங்க, அந்த ஆத்மாவை பார்த்து யாரும் தேவன் மனுஷன் சொல்ல போறது இல்லை. சரீர சம்பந்தம் இருக்கிறதுனாலதான் ஆண் பெண்ற விவகாரமே வந்துட்டு இப்போ. சுத்த ஆத்ம சுரூபத்துக்கு இந்த மாதிரி விவகாரம் கிடையாது, சரியா? தத் அனர்ஹதையா காரணாவஸ்தாயாம் அசத் இது உச்சதே. அப்ப காரணாவஸ்தையில இருக்கவே முதல்ல சொல்றது கஷ்டம். நம்ம இதுவே எடுத்துப்போம், குழந்தை பிறக்கிற விஷயத்தையும் எடுத்துப்போம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் அவளால இது ஆனா பண்ணு சொல்ல முடியும், அது மாதிரி சொல்ல முடியறது இல்ல. ஏதோ இருக்கு, அது என்னன்னு தெரியல. அப்ப அது அசத்தம் இருக்கு. அப்புறம் அந்த மாற்றம் ஏற்பட ஏற்பட அப்ப அவளால விவகாரம் கொடுக்க முடியுது. அப்ப அதுல எல்லாமே ஸ்கேன் பண்ணி பாக்குற, பார்த்தா இது ஆனா பெண்ணா, கை இருக்கு, கால் இருக்கு, தலை இருக்கு, எல்லாம் சொல்றேன். அந்த மாதிரி அதுதான் இதுக்கும் தாத்பரியமா இருக்கு. ஆனா அது பிரகிருதிக்கு தான் போய் செல்லும், ஆத்மாக்கு செல்லாது. ஏன்னா ஆத்மாவோட சொரூபத்துல அந்த இது அதுக்கு கிடையாதுன்னு சொல்றேன். அப்படிப்பட்ட அசத்தா இருந்தது, ஒரு மாற்றத்தை அடைஞ்சி வியாக்கிருதம், வியாக்கிருதம்னா பிரித்து சொல்லப்பட்டது. அதான் வியாக்கரணத்துக்கு பேரு வி ஆ கரணம். வியாக்கரணாலே பிரிச்சு பிரிச்சு சொல்றதுன்னு அர்த்தம். பிரகிருதி வேற, பிரத்யம் வேறன்னு சொல்றது வியாக்கரணத்துக்கு, சாஸ்திரத்துக்கு பேர். காரியகரணாவஸ்தாத்து காரிய காரணாவஸ்தாத்வய அன்வயத்து ஆத்மன கர்மரூப அவித்யா வேஷணகிருத ந சுரூபத. இல்லையே, நம்ம ஜீவாத்மாவும் சொல்றோமே சொன்னால் அது கர்மகிருத்தமா இருக்கிறதுனால, இவன் சரீர சம்பந்தம் இருக்கிறதுனாலதான் இந்த சரீரத்துக்குள்ள அகப்பட்டு கொண்டவன் மனுஷன், அந்த சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியது மிருகம் சொல்லிட்டு இருக்கும். ஆனா ஸ்வரூபத எடுத்து பார்த்தோம்னா அந்த ஜீவாத்மாவை நம்ம தனியா அதுக்கு இந்த பெயர்லாம் கிடையாது. இது சதசத்சப்தாபியாம் ஆத்மஸ்வரூபம் ந உச்சதே. அதாவது சத்து அசத்துன்னு பியூர் ஆத்மா இருக்கு இல்லையா, அதை சொல்றது இல்ல. ஆனா பிரகிருதியோட சேர்ந்திருக்க ஆத்மாக்கு அந்த விவகாரம் உண்டு, அதை ஒத்துக்கிறோம். எத்யபி அசத்வா இதமக்கள் ஆசீர் இது காரணாவஸ்தம் பரம் பிரம்ம உச்சதே, தாபி நாமரூப விபாக அனர்க சூக்ம சிதஜித் வசு சரீரம் பரம் பிரம்ம காரணாவஸ்தம் இது காரணாவஸ்தாயாம் க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ ஸ்வரூபம் அபி அசத்சப்த வாக்கியம் க்ஷேத்ரஜ்ஞஸ்ய அவஸ்தா கர்மகிருதா இது பரிசுத்த ஸ்வரூபம் ந சதச சப்த நிர்தேசம். இல்ல அசத்வா இதமக்கிரம் ஆசீர் பிரம்மத்தை குறித்து சொன்னா கூட அந்த பிரம்மமும் அப்போ சூக்ஷ்மமா இருக்கக்கூடிய சத்து இது சித்து அசித்து இதோட கலந்து இருக்கு. அப்ப சுத்த பிரம்மஸ்வரூபத்தை சொல்ல முடியாது. அதே மாதிரி இதுக்குன்னு கேட்டா, இந்த க்ஷேத்ரஜன் ஜீவாத்மாவும் எது வரைக்கும் பிரகிருதியோட சம்பந்தப்பட்டு இருக்கானோ அது வரைக்கும் உனக்கு விவகாரம் இருக்கு சத்து அசத்துன்னு. ஆனா சுத்த ஆத்மஸ்வரூபத்தை எடுத்துட்டோம் வச்சுக்கோ, அதுக்கு அந்த சத்து அசத்துன்ற ஒரு விவகாரமே வராதுன்னு தாத்பரியம் அவ்வளவுதான், சரியா? இப்ப பாருங்க, ஒரே குழப்பம் மாதிரி இருக்கும். சர்வத பாணிபாதம் தத்து சர்வதோ அதிசிரோமுகம். இது வரைக்கும் குழப்பமில்லையான, நீங்க தெரிக்கிறத பார்த்தா இது வரைக்கும் ரொம்ப தெளிவா இருந்த மாதிரி சொல்றீங்களேன்ற மாதிரி இருக்கு. நானும் பண்றது காசஸ் மாதிரி இருக்கு. சர்வத சுக்ஷ்மல் லோகே சர்வம் ஆவிருத்திய திஷ்டதி சர்வத பாணிபாதம். இப்படி சத்து அசத்தம் சொல்ல முடியாத ஆத்மாவுக்கு எல்லா இடத்துலயும் கைகால் இருக்கு அப்படின்றது என்ன பாரு, எல்லா இடத்துலயும் கைகால், சரீரத்துக்கு தான் கைகால் அப்படின்னு கேட்டா, தத் சர்வத அஷிசிரோமுகம் எல்லா பக்கமும் அதுக்கு கண் இருக்கு, தலை இருக்கு, வாய் இருக்கு. சர்வத சுத்திமல் லோகே காது, சுத்தி மத்துனா காது, எல்லா பக்கம் காது இருக்கு. சர்வம் ஆவர்த்த திஷ்டதி எல்லாத்தையும் சூழ்ந்து இருக்குன்னு சொன்னா, சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயர்ந்து இப்படி போறது அப்படின்னு கேட்டா இது அப்படி அர்த்தம் இல்ல. அதாவது ஆத்மாவோட ஞானம் அந்த மாதிரி இருக்கு, அவனுக்கு எல்லா இடத்துலயும் கண்ணு அப்படின்னு சொல்றா சொல்லாமா இல்லையா? சில பேர் ஆர்வம் ஜாஸ்தி இருந்தா சொல்லுவா ஆண்டனா தூக்குறதுன்னு சொல்லுவோம், கரடா கரடா பண்ண ஆண்டனா ஆண்டனா தூக்குறதுக்காக சொன்னா உடனே அவன் எங்க நடக்கிறதுன்னு பாக்குறான். அப்ப என்ன தாத்யம் கேட்டா, அந்த அறிவு அவளுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது ஒழிய இந்திரியம்லாம் அங்க வரல, அங்கேயேதான் இருக்கா. இருந்தாலும் அவன் அட்டென்ஷன் ஜாஸ்தி ஆகுது, அட்டென்ஷன் ஜாஸ்தி ஆச்சு அங்கே நடக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறது. அப்ப எல்லாருக்கும் காது உனக்கு இருந்ததுன்னா எல்லாருக்கும் காதான் அப்படி இல்லை. அந்த அறிவு அதான் சொல்லப்படுறது. இப்ப சர்வத பாணிபாதம் தது பரிசுத்த ஆத்மஸ்வரூபம் சர்வத பாணிபாத காரியசக்தம் ததா சர்வதோ அக்ஷிசிரோமுகம் சர்வத ஸ்ருதிமது சர்வதோ சக்ஷுராதி காரிய கிருத்து. என்னன்னு கேட்டா அந்த காரியத்தை பண்ணக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு. இந்திரியங்கள் மூலமா தெரிஞ்சுக்கூடிய வஸ்துக்கள் தானா தெரிஞ்சுக்கணும் அர்த்தம். அது இந்திரியங்களை கொண்டு தெரிஞ்சுக்க வேண்டியது அதுக்கு ஸ்வயமாவே தெரிஞ்சுக்கும். எப்படி சுத்தி சொல்றது, சுத்தின சொல்றது அபானிபாதோ ஜவனோ கிரகிதா பஷ்ய தசக்ஷு சஸ்ருணோ ஜகர்ணஹா. சுத்தி சொல்றது அபானிபாதா ஜவனஹா கிரகிதா, அவனுக்கு கிரகி கிடையாது கால் கிடையாது. யாருக்கு? ஜீவாத்மா ஆத்மாக்கு. ஆனா வேகமா போறான், கொடுத்துதான் வாங்கிக்கிறான். கிரகிதானா கிராஸ் பண்றான். கை இருந்தாலும் கிராஸ் பண்ண முடியும், கால் இருந்தாலும் ஓட முடியும். கான்ஃபிளிக்ஷன். அடுத்து பஷ்யதி அசக்ஷு, கண்ணு கிடையாது ஆனா பார்க்கறான். ஸ்ருணோதி அகர்ணஹா, காது கிடையாது நான் கேட்கறான்னு சுத்தி சொல்றது. இது எப்படி நம்ம இப்படி அப்படியே அர்த்தம் பண்ண வச்சுக்கோ, விடுதலை மாதிரி ஆயிடும். ஆனா அப்படி அர்த்தம் இல்லை. ஜீவாத்மாக்கு ஞானமானது எல்லா இடத்துலையும் தானா பத்திரிக்கிறது. முக்தாத்மாக்கும் நித்தியாத்மாக்கும் அவளோட ஞானம் எங்கெல்லாம் இருந்துருக்கு. நான் அடிய ஒழுங்க சொல்றதுனால வாங்கிட்டு இந்த ஞானம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த உட்காந்து அது மாதிரி இருக்கு இப்போ. ஆனா எப்பன்னு கேட்டா சுத்தமான ஆத்மஸ்வரூபம் பத்தியதான். அது இந்த பிரகிருதி சம்பந்தத்திலேருந்து போனப்புறம் தான் நமக்கு அந்த ஸ்திதி இல்லை. இப்போ நமக்கு கண்ணை மூடிட்டா நீங்க எழுந்து போனாலும் தெரியாது நான் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பேன். காதை மூடிட்டா வச்சு சத்தம் கேட்காது. ஆனா ஆத்மாக்கு அப்படி இல்லை. அது ஞானம், அதுக்கு குணமா இருக்கிறதுனால அந்த ஞானம் வாங்கிய குணத்துக்கு குணமாகிய ஞானத்துக்கு தடை இல்லாததுனால அது யாவ பிரபஞ்சம் எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவு தூரம் அது போறது. அப்ப காது இல்லாமே தெரிஞ்சுக்கிறது, கண் இல்லாமே தெரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம் இருக்கலாம். சரியா? இப்படி பரஸ்ய பிரம்மணக அபானிபாதஸ்யாபி சர்வத பாணிபாத பாதாதி காரிய கர்த்தத்தும் சூயதே. இது பிரம்மத்துக்கு சொல்லியிருக்கு. அப்படி இருந்தா கூட ஜீவாத்மாக்கு இது உண்டு. எப்படின்னா ஜீவாத்மாக்கு சுபாவ ஞானமானது அனந்தமா இருந்தது. பிரத்யேகாத்மனக அப்படி அதான் போட்டார். ஜீவாத்மாக்கும் பரிசுத்தசிய, பரிசுத்தன்னு சொன்னா இந்த பிரபஞ்ச சம்பந்தம் இல்லாத பொழுது, கர்மா இல்லாத பொழுது, சாமிய ஆபத்தியா பிரம்மத்தோட கூட அதுக்கு ஒரு சாமியம் ஏற்படுறது. சர்வத பாணிபாதாதி காரிய கர்த்தத்தும் சுதிசித்தம் ஏவ. அதனால ஜீவாத்மாக்கும் பரமாத்மாவை போலவே இந்த கண்ணு காது மூக்கு எது இல்லாம அதுக்கும் அறிஞ்சு சக்தி இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா, என்ன ஒத்துக்க வேண்டி வரும்னா, ஜீவாத்மாக்கு தர்மபூத ஞானம் ஒண்ணு இருக்குன்னு ஒத்துக்க வேண்டி வரும். இதுதான் நமக்கு ப்ரூஃப், பேசிஸ் ப்ரூஃப். ஏன் ஜீவாத்மாக்கு தர்மபூத ஞானம் இருக்குன்னு ஒத்துக்கணும்னா அது இதுதான். வேண்டாம் இது சொரூப ஞானமே இருந்துட்டு போட்டமே சொன்னா என்ன பிரச்சனை வரும்னா, அந்த சொரூப ஞானத்துக்கு விகாரத்தை ஒத்துக்க வேண்டி வரும். என்ன புரியுதா பாருங்க, சொரூபம் சுபாவம் ரெண்டுத்த ஒத்துன்னுட்டு ரெண்டு பார்த்த ஒத்துக்கணும். இந்த பேங்க்ல கொடுக்குற சில இது மாதிரி இது வரைக்கும் பிக்சட் இன்ட்ரெஸ்ட், அதுக்கு மேலே வெரி இன்ட்ரெஸ்ட் மாதிரி இது கோர் மாறாது, அது வேணா மாறும் சொல்ற மாதிரி ஜீவாத்மாக்கு சொரூபம் ஒன்று, சொரூபமானது எப்பயும் மாறாது, ஆனா சுபாவம் ஒன்று இருக்கு அது மாறும். அப்படி ஒத்துண்டாதான் கர்மமே ஜென்மாவே சித்திக்கும். ஜீவாத்மா எப்பயும் மாற்றத்தை அடையாதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கோ, அப்படி திருப்பி இந்த பத்த தசையை அக்கௌண்ட் பண்ண முடியாது. அப்படி ஒத்துண்டவாதான் சாங்கியான அத்வைதானம். சாங்கியம் அத்வைதம் என்ன ஒத்துக்கிற அப்படின்னா, ஜீவாத்மாக்கு என்னைக்குமே மாற்றமே கிடையாது. சொன்னதால அவ என்ன பண்ணிடுறா, எல்லா மாற்றத்தையும் பிரகிருதிக்கே கொடுத்துடுறா. ஞாத்ருத்வம் கர்த்திருத்வம் எல்லாம் பிரகிருதிக்கு கொடுத்துடுறா அவ. கிடையாதுன்னு, ஏன்னா ஆத்மாக்கு ஞாத்திருத்தம் ஒத்துண்டு சுத்துக்கோ, அது ஒரு சேஞ்ச் அதுக்கு, அது ஒரு விகாரம் அதுக்கு. ஆனா சுத்தி அப்படி சொல்ல நம்ம நிர்வாகம் பண்ணிட்டேன். ஆனா அப்படி இல்லை, சுத்தி அப்படி சொல்றதுனால எப்படி ஒத்துக்கணும்னு கேட்டா, ஆத்மாக்கு ஒரு சுவாவத்தை நம்ம ஒத்துண்டாகணும். அந்த சுவாவத்துல அது மாற்றத்தை அடையிறது. அந்த சுவாவத்துல மாற்றத்தை அடைஞ்சதுனால்தான் அதுக்கு கர்மாவே இருக்கு. அல்லது கர்மாவனால அதுதான் முதல்ல சொன்ன லட்சிய ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டமான கேள்வி அது. எப்ப ஜீவாத்மாவுக்கு சுவாவத்துல மாற்றம் ஏற்பட்டது சொல்ல முடியாது. சம்பிரதாயத்திலேயே சமயம் இழந்ததை பெறுகிறான்லாம் இருக்கு. இழந்ததை பெறுகிறான்னு சொல்றது ரொம்ப கஷ்டம். அதை சமர்த்திக்கிறது எப்ப இழந்தான்னு கேள்வி வரும், ஏன் இழந்தான்னு கேள்வி வரும். அது கொஞ்சம் பிலாசபிக்கலா ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கஷ்டம் அது. அதனால தான் என்ன பண்ற, அனாதி. இந்த முதல்ல ஒரு கர்மாவோ எப்போ பண்ணாலும் சொல்ல முடியாது. அதான் தாத்தா தாத்தனி மதிப்பு. ததா வித்வான் புண்ணியபாபி விதூய நிரஞ்சன பரமம் சாமி உபயதி. இதோட பாருங்க சுத்தி என்ன சொல்றது, ததா ஒரு டைம் சொல்றது. இப்ப ஜீவாத்மா சுத்தமான வஸ்துவா இருந்து அதுக்கு விகாரத்தை ஒத்துக்கல வச்சுக்கோ, இந்த சுத்திக்கு அர்த்தம் பண்றது கஷ்டம். ததா அப்பொழுது, எப்பொழுது ஏதோ உபாயத்தை அனுஷ்டிக்கிறான், ஏதோ ஏதோ சமயத்தில் வச்சுப்போம். வித்வான் புண்ணிய பாபி விதூய, புண்ணியங்களையும் பாப்பங்களையும் விட்டு அப்படின்னு இருக்கு. அதனால இதெல்லாம் உண்மையா எடுத்துட்டா தான் சுத்தி வந்து மீனிங்ஃபுல்லா இருக்கும். இந்த ஜீவ தசையே எல்லாமே போய் எல்லாம் போயின்னு சொல்லிட்டா இவ்வளவு சுத்திகள் எப்படி சமாளிக்கிறது? இப்போ நமக்கு ஏதோ ஒன்னே ஒன்று அனுகூலமா இருக்கின்றதுக்காக அந்த ஒன்னு வச்சுன்னு மிச்ச எல்லாத்தையும் விட்டுருங்கோ, அதெல்லாம் வேண்டாம்னு சொன்னா அது நேர்மையான ஒரு ஒரு இன்டர்பிரேஷன் ஆகாது. அதனால சொல்றார், ததா வித்வான் புண்ணியபாபி விதூய நிரஞ்சனக பரமம் சாமியம் உபயதி. நிரஞ்சனகன்னு சொன்னா தோஷம் இல்லாம இருந்துட்டு அந்த ஒரு சாமியத்தை அடைகிறான்னு வேற சுத்தி சொல்றது. இதுஹி சூயதே இதம் ஞான உபாசித்திய மமசாதன்யம் ஆகத்தாகனு பகவான் சொல்ல போறார். இந்த ஞானத்தை தெரிஞ்சுட்டு என்ன போலவே வந்துட்டான்னு பகவான் சொல்ல போறான் பின்னாடி. லோகே சர்வம் ஆவிருத்தி திஷ்டதி இது, லோகத்துல எல்லாத்தையும் சூழ்ந்து இருக்குன்னு சொல்றா. எது லோகே எது வஸ்து ஜாதம் தத் சர்வம் வியாபி திஷ்டதி, லோகத்துல என்னென்ன வஸ்து இருக்கோ அத்தனை வஸ்துவையும் இந்த ஆத்மா என்ன பண்றது அப்படி சுத்தின்னு இருக்கு, பரிவேஷ்டம் பண்ணிட்டு இருக்கு. எப்படின்னு கேட்டா சுவாவத்தினால பரிசுத்த ஸ்வரூபம் தேசாதி பரிச்சேத ரஹிதத்தையா சர்வகதம் வித்தியத்தா. அப்ப அந்த ஆத்மாவானது எல்லா இடத்தையும் கடந்து போறதுன்னு அதுக்கு தாத்பரியம். சர்வேந்திரிய குணாபாசம் சர்வேந்திரிய விவர்ஜிதம் அசக்தம் சதபிருச் செய்த நிர்குணம் குணபோக்து சேர 14வது ஸ்லோகம். சர்வேந்திரிய குணாபாசம், இப்ப எந்த விதமான அதுக்கு இந்திரியங்கள் எல்லாம் சொல்லியாச்சு இல்லையா, இந்திரியங்கள்லாம் என்னன்னு சொல்லியாச்சு அதுக்கு ஆத்மாக்கு. ஆனா சர்வேந்திரிய குணாபாசம் எல்லா இந்திரியங்களாலும் எதெல்லாம் அடையப்படுறதோ அதெல்லாம் ஆத்மாவுக்கு உண்டுன்னு சொல்றது. ஆனாலும் அதுக்கு என்ன கிடையாது, குணங்கள் கிடையாது. சர்வேந்திரிய விவரிச்சிதம் எந்த இந்திரியமும் இல்லை, ஆனா அது என்ன பண்றது எல்லா இந்திரியத்தினால ஏற்படக்கூடிய காரியங்களுக்கெல்லாம் அது ஒரு காரணமா இருக்கு அல்லது தெரிஞ்சுக்கிறது. குணங்கள் கிடையாது, ஆனாலும் இந்த குணங்களால் ஏற்படக்கூடிய அனுபவத்தெல்லாம் அது ஏற்கிறது. அது அது வந்து ஒரு அனுபவம் போக்தாவா இருந்ததுக்கு தாத்பரியம். பாஷ்யத்தில் சொல்றார், சர்வேந்திரிய குணாபாசம் சர்வேந்திரிய குணைகி ஆபாசக எஸ்ய சத்து சர்வேந்திரிய குணாபாசம். சர்வேந்திரிய குணாபாசத்துக்கு ஒரு விவரணம் சொல்றார். சர்வேந்திரிய குணைகி குணம்னா அந்த இடத்துல விருத்தி, அந்தந்த இந்திரியத்துக்கு ஒரு வேலை இருக்கு இல்லையா, அந்தந்த வேலையினால எதெல்லாம் காட்டப்படுறதோ. ஆபாசம்னு சொன்னா தமிழ் வார்த்தை இல்லை, ஆபாசம் அப்படின்னு சொன்னா வெளிச்சத்தை போட்டு காட்டுறது, ஒளி தெரியப்படுத்துறதுன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் என்ன பண்றதுன்னா அதெல்லாம் அந்த ஆத்மா வந்து தெரிஞ்சுக்கிறது. இந்திரிய குணாகா இந்திரிய வித்தையா, இந்திரிய குணங்கள்னா என்ன, இந்திரிய வித்தையா, இந்திரியங்களோட வேலை, கண்ணா பார்க்கறது காதுனா கேட்கறது அதான். இந்திரிய விருத்திபிகி அப்படி விஷயான் ஞாசம் சமர்த்தம் நித்தியத்தா, அது என்ன பண்றது இந்திரியங்களோட செயல்பாட்டினால ஆத்மாவானது தெரிஞ்சுக்கிறது. இப்படி இந்த தர்மபூத ஞானமானது இந்திரியங்கள் மூலமா வெளில பிரசரிச்சு தெரிஞ்சுக்கிறது. சுவாவத சர்வேந்திரிய விவர்ஜிதம் வினா ஏவ இந்திரிய விருத்திபிகி ஸ்வதஹ ஏவ சர்வம் ஜானாதி இத்யர்த்தஹ. ஆனா வாஸ்தவத்துல பார்த்தா ஆத்மஸ்வரூபம் எடுத்துட்டோம்னா அந்த ஆத்மாவுக்கு இந்திரியங்களுடைய தேவை இல்லை. நித்யா நித்திய ஜீவர்களுக்கு முக்த ஜீவர்களுக்கு இந்திரியத்தோட அபேட்சை தேவை இல்லை. ஆனா பத்த தசையில இந்த ஜீவாத்மா இந்திரியங்களை கொண்டு தெரிஞ்சுக்கிறது. ஆனா இந்திரியங்கள்லாம் சரீரத்தை சேர்ந்தது, ஆத்மாவை சேர்ந்தது கிடையாது. இப்ப ஏன் இப்ப இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, நமக்கு ஞானமானது ஏற்படுறது ஏற்படுறதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். எப்படி ஏற்படுறது, இந்திரியங்கள் மூலம் ஏற்படுறது. அப்ப இந்திரியங்கள் இல்லாட்டி ஆத்மாவுக்கு ஞானம் ஏற்படுமா ஏற்படாதா, இதான் விசாரம். அதான் ரொம்ப பேசிக்கா சொல்ல முடியும் சொல்லதான். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப கண்ணு எல்லாம் வச்சுக்கோங்கோ, இப்ப அவளுக்கு காட்சி தெரியறது இல்லையே, காது இல்லைன்னா அவளுக்கு சத்தம் கேட்கறது இல்லை. அப்ப இந்திரியங்கள் இல்லாட்டி ஆத்மாவுக்கு ஞானம் ஏற்படுமான்னு கேட்டா அதான் எக்ஸ்பிளைன் பண்ற, ஏற்படும். இந்திரியங்கள் இல்லாமையும் ஆத்மாவுக்கு ஞானம் ஏற்படும். எப்பனா அது முக்த தசையில நித்த தசையில. ஆனா பத்த தசையில இந்திரியங்கள் மூலமாக தான் ஆத்மாவுக்கு ஞானமானது ஏற்படுறது அப்படின்னு சொல்றேன். அசக்தம் சுபாவாத்து ஏவ தேவாதி தேக சங்கரஹிதம் சர்வபிருத்து ச ஏவ தேவாதி சர்வ தேக பரண சமர்த்தம் ச. அசக்தன்னு ஒரு குணம் போட்டுண்டார். அசக்தன்னு சொன்னா சுபாவாத்து சுபாவத்துல அதுக்கு அந்த தேவாதி தேக சங்கரஹிதம் சுபாவத்துல அதுக்கு நான் தேவன் நான் மனுஷன்ற அட்டாச்மெண்ட்லாம் கிடையாது. சர்வபிருத்து அது என்ன பண்றது, எல்லா விதமான சரீரத்தையும் தாங்கிறது பறிக்கிறது. தேக பரண சமர்த்தம் ச யானையோட சரீரத்தை தாங்கிறது பாருங்க, அதாவது எவ்வளவு சரீரம் பெருசா இருக்க பாதகம் தான் ஜாஸ்தி. குட்டியா இருந்தா ஆத்மா தான் தரிக்கிறது. இப்ப ஒரு எறும்பு இருக்கு வச்சுக்கோங்க, இதுல பிராக்டிக்கலா நம்ம பார்க்கலாம். எறும்பு இருக்கு, நல்லா வேகமா காத்தடிக்கிறது, அது உயிரோட இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது பிடிச்சி நிற்கும் அப்படியே. ஆனா ஒன்று அந்த உயிர் போயிட்டு வச்சுக்கோங்க, அப்படி காத்து அடிச்சுன்னு போகும். அது சின்ன சின்ன பூச்சியெல்லாம் இருக்கு, நம்மளே கூட எறும்பு சண்டை இருக்கட்டும், அது பிடிச்சி நிற்கும் அப்படியே. சங்கல்பம் இருக்குது, ஒத்துண்டுதான் ஆகணும் நம்ம. எல்லாம் பிரமாதம் நடக்கிறது, நம்ம ஒன்றும் பண்றது இல்லைன்ற வாதம் சரியான வாதம் இல்லை. அந்தந்த ஜீவாத்மாக்கு லிமிட்டடா ஒரு இது இருக்க சக்தி இருக்கு. இல்லாட்டி இப்ப இருக்கக்கூடிய எல்லா டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அது அக்கௌண்ட் பண்ண முடியாம போயிடும். எல்லாம் பெருமாள் தான் பண்ற, நம்ம ஒன்றும் பண்றதுலன்னு சொல்லிட்டா தோஷம் வந்துடும் பெருமாள் மேல. அப்ப கெட்டது இருக்கு நல்லது இருக்கு நாட்டுல, கெட்டது அவன் தான் பண்றான்னா அப்புறம் அவன் அப்புறம் தயே இல்ல அது மாதிரி போயிடும். அந்த மாதிரி கிடையாது. அப்ப ஜீவாத்மாக்கு ஒரு சங்கல்பத்தை ஒத்துண்டுதான் ஆகும், அதுல பிராக்டிக்கலா பார்க்கக்கூடிய விஷயம்தான். அப்ப எத்தனை ஜந்துவா இருந்தா கூட அதுக்கு ஒரு சங்கல்பம் இருக்கு கரெக்டா. அதனால அப்ப என்ன பண்றது, வச்சு இந்த தரிக்கிறது தேகத்தை, அந்த தேகத்தை தரிக்க ரட்சிக்கிறதுக்கு சிரமப்படுறது. ச ஏகதா பவதி இதுதா பவதி இதுதா பவத்தின்னு உபனிஷத் சொல்றது, அது பலவாறாக மாறுறது. சரீரத்தை எடுத்துக்கிறதுன்னா உபனிஷத் மேல சொல்லிட்டு போறது. திரிகுணம் ததா சுபாவத சத்வாதி குணரஹிதம் குணபோக்திருச்ச சத்வாதீனாம் குணானாம் தோக சமர்த்தம் ச. திரிகுணம் நிர்குணம், திரிகுணம் வச்சு நிர்குணம், நிர்குணம் தான் அர்த்தம்னா, போன கிளாஸ்ல இந்த ஸ்லோகத்தை வாசனத்துல ஸ்ரீமத் ராமாயணத்துல ஒரு ஸ்லோகம் வருது, நிர்குணஸ்யாபி புத்திரஸ்ய கதம் ஸ்யாத் விவாசனம் கிம் புனர்வியஸ்த லோகோயம் ஜிதோ விருத்தேன கேவலம்னு. ராவண காட்டுக்கு அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டா, அப்ப ஜனங்கள்லாம் பேசுகிறார். என்ன பேசுகிறா அப்படின்னா, நிர்குணஸ்யாபி புத்திரஸ்ய கதம் ஸ்யாத் விவாசனம். நிர்குணஸ்யாபின்னு பதம் போட்டுக்கிற வால்மீகி. முதல்ல அத்வைதிகள் என்ன சொல்ற, நிர்குணம்னா எந்த விதமான குணமுமே இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா வேதத்தை நம்ம என்ன பண்ணும் கேட்டா, இதிகாச புராணாபியாம் வேதம் சமூக பிரம்மையத்து வச்சனம் இருக்கு. வேதத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இதிகாச புராணங்களுடைய தயவு தேவை. இப்ப இதிகாசம் என்ன சொல்றது, நிர்குணசியாபி புத்திரசியன்னு வச்சனம் இருக்கு. இப்ப இப்ப அத்வைதிகள் சொல்ற மாதிரி குணமே கிடையாது, இதுதான் நிர்குணம்னு அர்த்தம்னா, மக்கள்லாம் என்ன பேசிக்கிறான்னா, ஒரு புள்ள கெட்ட பிள்ளையா இருந்தா கூட அவனை யாராவது அனுப்புவாளா, காட்டுக்கு அனுப்புவாளா? அப்படி இருக்கச்சு, கிம் புனகா எஸ்ய லோகோயம் ஜிதஹா விருத்தேன கேவலம். எவன் ஒருவனால் இந்த லோகமே தன்னுடைய நடத்தினால ஜெயிக்கப்பட்டதோ, அப்படிப்பட்ட உதத்தியா நடத்தையுடைய ராவணை பத்தி சொல்லணுமா என்ன? அப்ப இந்த இடத்துல என்ன தாத்பரியம் கேட்டா, நிர்குணகா அப்படின்னா குணமே இல்லைன்னு தாத்பரியம் இல்லை. இந்த இடத்துல தோஷம் இருக்கணும்னு அர்த்தம், சுத்தியில தோஷம் இருக்குன்னு சொல்லல. எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, நிர்குணம் சொல்றதுக்கு அந்தந்த கான்டெக்ட்க்கு அர்த்தம் பண்ணுமே தவிர குணமே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அப்ப இங்க சொல்ற நிர்குணம், நிர்குணம் என்ன அர்த்தம், சுபாவத சத்வாதி குணரஹிதம். சத்வரஜ தமஸ்னா இருக்கணும், அந்த குணங்கள்லாம் ஆத்மா கிடையாது, சரீரத்துக்கு தான் அதெல்லாம். ஆனா ஆத்மாவோட சரீரத்தோட பெண்ணி பணிஞ்சு இருக்கிறதுனால அந்த குணத்தினுடைய இதெல்லாம் அது போக சமர்த்தம் ச. அது என்ன பண்றது, அந்த அனுபவத்தாவா இருந்துருக்கு. இதுதான் ஒத்துக்கல அவ, சாங்கியாலும் அத்வைதியும் இதை ஒத்துக்கல. அவனா சொல்ற போக்தத்துவமானது கிடையாது அப்படிங்கிறது, ஏன்னா அதுவும் பிரகிருதியை சேர்ந்தது. பகிரந்தூதானாம் அச்சரம் சரமே வச்ச சூக்மத்வாது தது அபிஞேயம் தூரஸ்தம் சாந்தி கேச்ச தது. பகிஹி அந்த வெள்ளையும் இருக்கு உள்ளேயும் இருக்கு. பூதங்கள்னா இந்த ஜீவராசிகளுக்குள்ள அச்சரம் சரமே வச்ச, அது மூவிங் அதுல அன்மூவிங், எது ஆத்மா. ஏன் அப்ப தெரியல அப்படின்னு கேட்டா, சூக்மத்வாது சூக்மமா இருக்கிறதுனால அது கண்ணுக்கு தெரியல. தது அபிஞேயம் தூரஸ்தம் சாந்தி கேச்சது, அது கிட்டையும் இருக்கு தூரக்கையும் இருக்க வேண்டும். எப்படி இதுல ரிகர்சல் பண்றது, இப்போ உள்ள இருக்கு வெள்ள இருக்கு கிட்டக்க இருக்கு தூரம் இருக்கு, ஆனா கணக்கு தெரியாது. ஏன் அது அப்படின்னு கேட்டா சொல்ல போற, பிருத்திவியாதீனி பூதானி பரித்தஜ்ய அசரீரோ பகிஹி வர்த்ததே. ஆத்மாவுக்கு என்ன கெப்பாசிட்டின்னு கேட்டா, சுத்தமா இருக்கக்கூடிய சமயத்துல பிருத்திவியாதி பூதானி பரித்தஜ்ய, இந்த பூதத்தினுடைய பூதங்களுடைய அவசியம் அதுக்கு தேவையில்லை, எல்லாம் விட்டுட்டு வெள்ள வெள்ள அது இருக்கலாம். தேசம் அந்தஹாச்ச வர்த்ததே, அதே சமயத்துல அவைகளுக்கு உள்ளேயும் அது இருக்கும். ஜக்ஷன் கீழன் ரமமான ஸ்ரீவிர்வா யானேர்வான்னு சுத்தி சொல்றது. அப்ப ஜக்ஷன் கீழன் சொன்னதுனால அந்த ஆத்மா மனது எல்லா இடத்துக்கும் போறதுன்னு அர்த்தமா இருக்கு. இத்தியாதி சுத்தி சித்த ஸ்வச்சந்த விருத்திஷு, ஸ்வச்சந்தம்னா ஃப்ரீவில், ஸ்வச்சந்தம்னா ஃப்ரீவில். அப்ப முக்த தசையிலையும் உங்க ஆத்மா மனது சுதந்திரமா எல்லா லோகத்துக்கும் போறது சுத்தி சொல்றதுனால என்ன தெரியறது, சரம், இட் இஸ் கேபபிள் ஆஃப் மூவிங் தெரியுது இல்லையா. என்ன சொல்றது அது, ஜக்ஷன் கீழன்னு சொல்றது. அப்போ அப்போ மூவ் பண்ண மூவ் பண்ணாம இருந்தா வச்சுக்கோங்க, இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. நகர நகர முடியும் சொன்னா அப்ப மொபைல் ஆட்டு அர்த்தமா இருக்கு, அதுக்காக போட்டுருந்தது. அச்சரம் சரமே வச்ச சுபாவத, அச்சரம் சரம் சேகித்துவே சூக்ம சுபாவதன்னா அதுக்கு நேச்சுரலாவே சரமாவும் இருக்கு அச்சரமாவும் இருக்கு. சூக்மத்மாவது தது அவிஞ்ஞேயம் ஏவம் சர்வசக்தி யுக்தம் சர்வஜம் தது ஆத்மதத்துவம் அஸ்மின் க்ஷேத்ரே வர்த்தமானமபி அதிசூக்மத்வாது தேகாது பிரதக்ஷேன சம்சாரிபிஹி அவிஞ்ஞேயம். இப்படிலாம் இருந்தா கூட அது நகர முடியும் நகர முடியாது, இப்ப தன்னைகள் இருந்தா கூட சூக்மமா இருக்குன்னு சொன்னா என்ன கேட்டா அத்தீந்திரின்னு அர்த்தம். சூக்மம்னா ரொம்ப குட்டியா இருக்குன்னு அர்த்தம் ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு வெரி செட்டில், இந்த மீனிங் இஸ் வெரி செட்டில் சொன்னா வச்சுக்கோங்க, அப்ப நம்மளால தெரிஞ்சுக்க முடியாம இருக்கு அர்த்தம் நதியா இல்லையா. சில சமயம் சொல்லி சொல்றா நல்லா கவனிங்க, வெரி செட்டில் வெரி செட்டில் அப்படின்னா அவர் ஈஸியா புரிஞ்சுக்க முடியாது அர்த்தம். அது மாதிரி ஆத்மாவும் அவ்வளவு ஈஸியா கழிச்சுக்க முடியாத மாதிரி இருந்துருக்குன்னு அர்த்தம். தூரஸ்தம் சே அந்திகேச தத்து, தூரமா இருக்கு கிட்டக்க இருக்கு என்ன அர்த்தம்னா, அமானித்வாத்யுக்த குணரஹிதானாம் விபரீத குணானாம் பும்சாம் ஸ்வதேகே வர்த்தமானபி அதி தூரஸ்தம். தம்பாசூயாதி குணங்கள்லாம் இருக்கச்சே என்ன அர்த்தம்னு கேட்டா, ஆத்மா இருக்கிறது அவளுக்கு தெரிய போறதே இல்லை. ஆத்ம ஞானத்தை அடைய வேண்டிய குணங்கள் இருக்கிறவாளுக்கு ஆத்ம ஞானம் பக்கத்துல இருக்கு, ஆத்மா பக்கத்துல இருக்கு, அது இல்லாதவாளுக்கு அது எங்கேயோ இருக்கு. தத்தா அமானித்வாதி குணோபேதானாம் ததேவ அந்திகேச வர்த்ததே, அவளுக்கு அது பக்கத்திலேயே இருக்கு அப்படின்ட்டு. அவிபக்தம் ச பூதேஷு விபக்தம் இவ சஸ்திதம் பூத பர்த்த தத்யேயம் கசிஷ்ணு பிரபவிஷ்ணு ச அப்படின்னு. அவிபக்தம் விபக்தம்னா பிரிஞ்சு இருக்கிறது, அவிபக்தம்னா பிரியாம இருக்கிறது. பூத்தேஷு அவிபக்தம் விபக்தம் இவச்ச ஸ்திதம், பிரிச்சும் இருக்கு பிரிக்காமையும் இருக்கு. எப்படி கேட்டா பத்த தசையில அந்தந்த சரீரத்துக்குள்ள அடைஞ்சிருக்கிறதுனால இது மனுஷன் இது யானை இது தேவன் அது விபக்தமா இருக்கு, அது இல்லாத ஸ்தீம் அதுக்கு உண்டு. பூத பர்த்ரு இந்த பூதங்கள் அது தரிக்கிறது, தஞ்ஞேயம் அது அறியப்பட வேண்டும், கசிஷ்ணு இந்த பூதங்களை இது உண்கிறது, பிரபவிஷ்ணு உற்பத்தி செய்கிறதுன்னு தாத்பரியம். ஏக்கான பாருங்க, தேவ மனுஷியாதி பூதேஷு சர்வத்திர ஸ்திதம் ஆத்மவஸ்து வேதித்திருத்த ஏகாக்காரத்தையா அவிபக்தம். நம்ம எல்லாத்தில பேர் இங்க இருந்தா கூட எல்லாரும் டிஃபரெண்டா இருந்தா கூட இந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கு இல்லையா, அது பார்த்தா வச்சுக்கோ அது இன்டிஸ்டிங்விஷபிள் அர்த்தம். அவிபக்தம் அர்த்தம் இன்டிஸ்டிங்விஷபிள், ஏன்னா எல்லா ஆத்மாவும் அலைக் ஒண்ணுன்னு சொல்ல வரல. இங்க எப்படி இப்ப கல்லுக்கு வாங்கிட்டு வரோம், அந்த உப்பு எடுன்னு சொன்னா அதுக்குள்ள கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம், எல்லாம் ஒரே கல்லு கூட வேணாம், கல்கண்டு இருக்க வச்சுக்கோங்க, இந்த ஸ்டார் டைமண்ட் கல்கண்டெலாம் இருக்கு பண்ணோம், அதுல போயிட்டு நம்ம அந்த கல்கண்டு இருந்துன்னா எடுக்க முடியுமாண்ணா, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு, தனித்தனியா இருந்தா கூட டிஸ்டிங்விஷ் பண்ண முடியாம இருக்கு. அது மாதிரி நம்ம இத்தனை பேர் இருந்தா கூட இங்க ஆத்மஸ்வரூபமானது அவிபக்தமா இருக்கு, எப்ப சுத்தமா இருக்குச்சு ஆனா கலப்படமா இருக்கும், நம்ம இப்ப கலப்படமா இருக்குச்சு இப்ப டிஸ்டிங்விஷ் பண்ணலாம், அவர் நீங்க டிஸ்டிங்விஷ் பண்ணலாம், அது மாதிரி இருக்கு. அபிதிஷாம் தேவா தியாகேர் ஆக்காரன், ஞானம் இல்லாதவாளுக்கு தனித்தனியா பாக்குற மாதிரி இருக்கு, ஆனா ஞானம் இருக்கிறவாளுக்கு எல்லாம் ஆத்மாதான். அயம் தேவோ மனுஷா இது விபக்தம் இவச்சஸ்திதம், ஆனா வாஸ்தவத்துல அப்படி கிடையாது. தேவா அகம் மனுஷா அகம் இது தேக சாமானாதிகரண்யேன அனுசந்தீயமான அப்படி வேதி திருத்துவேன தேகாது அர்த்தாந்தர பூதம் ஞாத்தும் சக்கியம் இது ஆதோ உக்தம் ஏதத் யோவேதி. ஆம் அகம் தேவா அகம் மனுஷன் சொல்லச்சே, அந்த மனுஷ சரீரத்துக்கும் இந்த ஆத்மாவுக்கும் பிரிச்சு பார்க்க முடியாத மாதிரி இருந்தா கூட அது இந்த சரீரத்தை காட்டிலும் வேற ஒரு வஸ்து. ச சரீரத்தை காட்டுல வேறா இருக்கக்கூடிய வஸ்துவில முதலே சொல்லிட்டார் ஏதம் யோபேதின்னு சொல்லியிருக்க. இதானி பிரகாராந்தரை தேகாத்து அர்த்தாந்தரத்துல ஞாத்தம் சக்கம் இத்தி ஆக பூத பர்த்ருச்ச. வேற விதத்துல சொல்றாரு இப்போ என்ன பூத பர்த்ரு, பூதம் என்னது பூதானாம்னா பிருத்திவியாதினா இந்த பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா, அதான் சரீரமே பார்த்தீங்கன்னா பூத சங்காதம் தான். நம்ம சரீரத்திலேயே பிருத்திவி இருக்கு, ஆகாசம் இருக்கு, வாயு இருக்கு, அக்னி இருக்கு, ஜலம் இருக்கு. ஆக தேகரூபேன சம்ஹிருதானாம் எது பர்த்ரு தது பர்த்தவியேபியோ பூதேபியா அர்த்தாந்தரம் ஏயம். அப்ப பூதங்கள்லாம் இருக்கு, இந்த பூதத்தை தரிக்கிறது ஒண்ணு இருக்கு. பூதங்களை தானே தரிச்சுக்க முடியாது, எப்பவுமே தரிக்கிற வஸ்து பதில் வச்சுக்க வேறையா இருக்கும், தரிக்கப்படுறது வேற. அப்ப தரிக்கப்பட வேண்டிய இந்த பூதங்கள்லாம் ஆத்மாவானது தரிக்கிறது. இந்த ஆத்மா அந்த சரீரத்தை விட்டு கிளம்பி எடுத்து இல்ல அது மரணம் சம்பவிச்சிருந்துன்னா அப்ப நம்ம பாக்குறோம் உடனே என்ன இருக்கு, நம்ம என்ன ஒன்னும் ஒண்ணும் பண்ண வேண்டாம், அதுவே காணாம போயிடும் சரீரமே. ஆனா இருக்கிற வரைக்கும் மறக்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கு சயின்ஸ் சொல்றது. இருக்கச்சேவே உடுப்புல அவ்வளவு போற நடந்து இருக்கு, நமக்கு தெரியல. ஒரு ஒரு கணமும் இத்தனை சென்ஸ் ஆகிறது, இத்தனை சென்ஸ் உண்டாருன்னு இருக்கு. இப்ப நமக்கு இன்னும் நிறைய கிளாரிட்டி கிடைக்கும் சரீரத்தை பத்தி. எவ்வளவோ பாக்டீரியா வைரஸ் இருக்கு, நம்ம ஃபைட் பண்ணிட்டே இருக்கான். டபிள்யூபிசி ஃபைட் பண்றது அப்படிங்கிற எப்படி ஃபைட் பண்றது, இதெல்லாம் சங்கல்பம். ஆத்மா உள்ளுக்குள்ள இருந்து அதுக்கு அட்டாச்மெண்ட் இருக்கு சரீரத்து மேல. அந்த அட்டாச்மெண்ட்னாலதான் இப்போ சைக்காலஜி கூட யாருக்கெல்லாம் அந்த வில்டு சர்வே போயிடுறதோ டே டே ஈஸிலி, யாரெல்லாம் அந்த அந்த ஸ்ட்ராங் வில்ல இருக்கா பாருங்க, தே லிவ் ஃபார் லாங்கர். அவளுக்கு அந்த இந்த இந்த இல்னஸ்லாம் வந்தால் கூட அதை எப்படி ஃபைட்டு, ஏன் இருக்கா சங்கல்பம் ஜாஸ்தியாக இருக்கு. அப்போ சில பேர் நான் விட்டுடுறா அவளை தான் போல இருக்கு, அப்போ போயிடுறது அந்த சங்கல்பம் குறைய குறைய சரீரமும் உடனே போயிடுறது அது மாதிரி. அப்ப அர்த்தாந்தரம் அப்ப அது வேறையா இருந்துருக்கு, இந்த சரீரத்தை தாங்கி படிக்கக்கூடிய சக்தியா இருந்துருக்கு ஆத்மா. ததா கிரசிஷ்ணு, இப்ப ஆத்மாக்குள்ள சரீரத்துக்குள்ள ஆத்மா இருக்கிறதுனால சாப்பிட முடியுது. ஒரு பிரேதத்துக்கு மேல ஊட்டி பார்க்க வச்சுருந்தோ அது சாப்பிடாது, அந்த அரிசி போடுறப்போ அதெல்லாம் எடுத்துக்கிறதானா, வெறும் ஒரு சடங்கு தான் அது. அது மாதிரி ஏன்னு கேட்டா உள்ள ஆத்மா இல்ல. அப்ப யார் இப்ப பீட்டர், இப்ப அந்த ஆத்மா தான். ஆத்மா போனதுக்கு அப்புறமா என்ன பண்ணாலும் அதுக்கு வந்து சேரத்துக்கு பிரயோஜனப்படாது இல்லையா. அது மாதிரி அன்னாதீனாம் பௌத்திகானாம் கிரசிஷ்ணு கிரசியமானேபியோ பூத்தேபியோ கிரசித்து வேணும் அர்த்தாந்தர பூதம் இது ஞாத்தம் சக்கியம். அப்ப சாப்பிடப்படக்கூடிய வஸ்துக்கள்லாம் இருக்கணும், அதுல சாப்பிடுற வஸ்துவா இருக்கு ஆத்மா, ஆனா அவைகளை காட்டுல வேறையா இருக்கு. அதே மாதிரி பிரபவிஷ்ணு, பிரபவிஷ்ணு உண்டாக்கக்கூடிய காரணம் கிரஸ்தானாம் அன்னாதீனாம் ஆகாராந்தரேன பரிணதானாம் பிரபவ ஹேது தேவிய அர்த்தாந்தரம் இது ஞாபகம் சக்கியம். அப்படி சாப்பிட்ட உணவை பரிணாமம் பண்ணுமா இல்லையா, சயின்ஸ் சொல்றது என்ன சொல்றது, சாப்பாடு உள்ள போனோடனே இட் இஸ் ப்ரோக்கன் டவுன், எனர்ஜி இஸ் ரிலீஸ் அப்படிங்கிறது. அப்ப அந்த எனர்ஜியை எது கொண்டு போறது, பிளட்டு. அப்ப பிளட் ஃபுல்லோ இல்லைன்னா எனர்ஜி இல்லை. அப்ப இவ்வளவு விஷயங்கள் நடக்கிறது எல்லாமே இதுக்கெல்லாம் அந்த காரணமாகவும் ஆத்மா தான் இருந்திருக்குன்னு தாத்பரியம். மிருதசரீரே தான் போட்டிருந்தது, மிருதசரீரே ரசன பிரபவாதீனா மதர்சனாது, ரத்தம் உறைஞ்சு போயிடுறது. ஆத்மா வெளில பேர்த்து வச்சுக்கணும், ரத்தம் உறைஞ்சு போயிடுறது இல்லையா. அந்த மாதிரி விஷயங்கள்ல காரணமா காட்டு அதர்சனாத்து நான் பூத சங்காத ரூபம் கஷேத்திரம் கிரசன பிரபவ பரண ஹேத்து இது நிச்சயத்தே. ஆத்மாவை விட்டு பிரிந்த சரீரமானது இத்தனை நாள் சாப்பிட்டு இருந்தாலும் ஆத்மா போன அப்புறம் சாப்பிட்றது இல்லை. ஆத்மா போன அப்புறமா அந்த சாப்பிட்ட உணவை அது பரிணாமம் பண்றது இல்லை. அது மாதிரி இங்க சாதிக்கிறார். அடுத்து ஜோதிஷாம் அபி ஜோதிஹி தமச பரமுச்சதே ஞானம் ஏயம் ஞானகம்யம் திருதீ சர்வச விஷ்டிதம் ஜோதிஷாம் அபி தோதிஹி. லைட்டுக்கெல்லாம் அது லைட் அப்படிங்கிறது இந்த இந்த லோகத்துல எதெல்லாம் பார்க்கிறோமோ எதெல்லாம் லைட்டை கொடுக்கறதோ அந்த லைட்டுக்கெல்லாம் அந்த லைட்டு கொடுக்கக்கூடிய ஆப்ஜெக்டுக்கெல்லாம் லைட்டு கொடுத்தது ஆத்மா தான். எஸ்ய பாசா சர்வம் பாசதேன்னு சொல்லி சூரியனுக்கு சூரியன் எப்படி பிரகாசிச்சிருக்குன்னா அது பிரம்மத்துடைய சக்தி, அதனால சூரியனை வந்து பிரகாசிச்சுட்டு இருக்கு. ஆத்மாவானது என்ன பண்றதுன்னு கேட்டா அப்ப அதுக்கு சக்தி இருக்கு, பிரகாசப்படுத்தக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு. அது தமச காட்டிலும் பரமா இருக்கக்கூடிய ஒரு சக்தி, ஒரு ஜோதிஷ். ஞானமா இருக்கு, ஞேயமா இருக்கு இல்லையா, அப்புறம் ஞான கம்யம் சர்வச பிஷ்டம் எங்க இருக்குன்னு கேட்டா ஹிருதி சர்வச பிஷ்டம் ஹிருதயத்துல இருக்கு. நம்ம சடங்குகள்லாம் கூட எல்லாத்துக்கும் தாத்பரியம் இருக்கு. சிலதெல்லாம் வெளிப்படையா டிஸ்கஸ் பண்ண முடியாதுனா கூட முதல்ல வெக்கச்சு ஹிருதயத்துல வைக்கிறாள் இல்லையா, ஏன்னா அங்கதான் ஆத்மா இருக்கு. சம்ஸ்காரங்கள் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம சம்பிரதாயத்தில் பார்த்தா வச்சுக்கோ, சம்ஸ்காரம் இல்லாம ஒரு சரீரம் அப்படியே இருக்குன்னு சொன்னா அது நற்கதி ஏற்படுறதில்லை. சம்ஸ்காரம் பண்ணா அக்னி சம்ஸ்காரம் ஆனாதான் அந்த ஆத்மாவானது மேல் லோகத்துக்கெல்லாம் போக முடியும். இல்லாட்டி என்ன ஆகுதுன்னு கேட்டா இங்கேயே பூதமா சுத்துறதுக்கு காரணம் என்னன்னா அது இங்கேயே இருந்துடுறது. பதிலில் இருக்கிற வரைக்கும் ஆத்மாவுக்கு நற்கதி ஏற்படணும்னா அதுக்கு சம்ஸ்காரம் பண்ணி ஆகணும். அக்னி சம்ஸ்காரம் பண்ணச்சேதான் அந்த ஆத்மா என்னதுன்னு கேட்டா சரீரத்தை விட்டு பிரிஞ்சு மேல் லோகத்துக்குலாம் போய் மறுபடியும் மழை மூலமா வந்து விரிகி தானியங்கள்ல போய் மித்த ராஜ்யெல்லாம் போறது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ்காரங்கள். அதுவும் அப்படிப்பட்ட சம்ஸ்காரங்கள் பண்ணச்சு முதல்ல ஹிருதயத்துல வைக்கிறதுக்குள்ளான காரணங்களும் இதுதான். ஏன்னா ஆத்மா வந்து ஹிருதயத்துல இருக்கு. ஜோதிஷாம் தீபாதித்ய மணி பிரபிருத்தியினாம் அப்படி ததேவ ஜோதிஹி பிரகாசகம். மணி ஆதித்ய மணி சூரியன் இருக்கு. சில மணிகளுக்கெல்லாம் இது உண்டு, வைரம்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பிரகாசம்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு பிரகாசத்தை யார் கொடுக்குறதுன்னு கேட்டா அது ஆத்மா தான் கொடுக்கறது. தீபாதித்யானாம் அப்படி ஆத்ம பிரபா ரூபம் ஞானமேவ பிரகாசகம். அதாவது போட்டுண்டார் தீபங்கள் ஆதித்யங்கள் ஆதித்யர்கள்லாம் கூட ஆத்மா ஆத்மாவுடைய பிரபா இருக்கு இல்லையா, அதுதான் அவைகளுக்கும் பிரகாசத்தை கொடுக்கறது. தீபாதி அப்ப தீபாதிக்கெல்லாம் ஒரு இது இருக்கே பிரகாசம் இருக்குன்னு கேட்டா அவைகள் என்ன பண்றது, அவைகள் ஞானத்தை ஏற்படுத்துமான்னு கேட்டா, இப்ப லைட் இருக்கு, லைட்டை போட்டா ஞானம் ஏற்படுறதுன்னா, லைட்டை போட்டா ஞானம் ஏற்படுறது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அது ஹெல்ப் பண்றதே ஒழிய லைட்னாலேயே ஞானம் ஏற்படுறது இல்லை. அதான் சொல்றாரு இப்போ தீபாதயஸ்து விஷயேந்திரிய சன்னிகர்ஷ விரோதி சன் தமச நிரசன மாத்திரம் கூறுவதே. இப்ப திடீர் இருட்டாயிருது, எல்லாம் உட்காந்து இருக்கோம், ஒருத்தரை பொறுத்து தெரியல. அப்ப லைட் போட்ட உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டா நமக்கு இடையில இருக்கக்கூடிய இருள் போறது, நமக்கு இடையில இருக்கக்கூடிய இருளானது போறது. அப்ப அந்த லைட்ல என்ன பண்ணதுன்னு கேட்டா இருளை போக்கத்தை தவிர அவைகள் ஞானத்தை ஏற்படுத்தாது. ஆத்மாக்குள்ள இருக்கக்கூடிய ஞானம் வெளில வந்து அதை எடுத்துனால உரிய ஆத்மாக்கு ஞானமானது ஏற்படாது. அதுக்காக போட்டிருந்தார் தாவன் மாத்திரனையே தேசாம் பிரகாசகத்துவம். அப்ப அவைகளுக்கு இருக்கக்கூடிய பிரகாசக்தி அவ்வளவுதான், என்னது எருமை இருளை போக்கடிக்கிறது மட்டும்தான். தமச பரமுச்சதே தமஷ்டப்தா சூக்மாவஸ்த பிரகிருதி வச்சனஹா பிரகிருத்தேகே பரமுச்சதே இத்தியர்த்தா. தமஷ்டப்தத்துக்கு பிரகிருதிக்கு பெயர் உண்டு, சூக்மமா இருக்கக்கூடிய பிரகிருதிக்கு தமசன் பெயர். ஏற்கனவே சொன்ன லாஸ்ட் இதுல பார்த்தோம் நினைக்கிறேன், நாலு அவஸ்தையில ஒரு அவஸ்தைக்கு தமசன் பெயர். அந்த பீஜம் இருக்கு, அந்த பீஜத்துல ஜலம் விட்ட உடனே கொஞ்சம் பருக்கிறது, பருத்த அப்புறம் அது கொஞ்சம் பூமிய கலந்துட்டு மேல வருது இல்லையா, இந்த நாலு அவஸ்தை சொல்ற வழக்கம் உண்டு. அதுல மண்ணோட மண்ண கலந்து இருக்கக்கூடிய அவஸ்தைக்கு தமசன் பெயர். அப்படிப்பட்ட தமசை காட்டிலும் வேறையா இருக்கக்கூடியது ஆத்மா. அத ஞானம் ஞேயம் ஞானை காக்காரம் இது ஞேயம். அதனால இது ஞானாகாரமா ஆத்மான என்னன்னு கேட்டா, இது கேள்வி கேட்டோம் வச்சுக்கோங்களோ, ஆத்மா எதனால் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்க முடியாது. இது கேட்டோம்னா ஆத்மா ஞானத்தினால் செய்யப்பட்டிருக்கிறது என்பது முழுக்க முழுக்க ஞானம்தான். அந்த மாதிரி அர்த்தம் தச்ச ஞானகம்யம் அமானித்வாதிபிகி உக்தைகி ஞான சாதனைகி பிராப்தியம் இத்தியர்த்தம். ஞானகம்யம் சொன்னா அந்த குணங்கள்லாம் தேவை, அமானித்வாதி குணங்கள்லாம் இருக்கும், அந்த குணங்களால் அறியப்பட வேண்டியது. ஹிருதி சர்வச விஷிதம் சர்வச மனுஷியாதேகே ஹிருதி விசேஷன அவசிதம் அசன்னிஹிதம். எவ்வளவு இது எங்கன்னா போகலாம் இருந்தா கூட ஆனா ஆத்மாவானது ஹிருதயத்துல இருந்திருக்குன்னு தாத்பரியம். இது க்ஷேத்திரம் ததா ஞானம் ஞேயம் சோக்கம் சமாசதா மத்பர்த்த ஏதத் விஞ்ஞாய மத்பாவாய உபபத்யதே. இது இப்படி க்ஷேத்திரம் ததா ஞானம் ஞேயம் சோக்கம் சமாசதா. க்ஷேத்திரம்னா என்ன, அறிவுனா என்ன, அந்த அறிவுக்கு அறிவினால் அடையப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயம் என்ன, இதெல்லாம் சொல்லியாச்சு. இப்ப என்னுடைய இதை தெரிஞ்சின்ற என்னுடைய ஒரு பக்தன் என்னை அடைவான். ஏவம் மகாபூதான் அகங்காரகன்னு அஞ்சாவது பத்தியத்துல ஆரம்பிச்சார். இத்தியாதினா சங்காத சேத்தனாதி இத்தியந்தேன க்ஷேத்திர தத்துவம் சமாசின உக்தம். அஞ்சாவது ஆறாவது பத்தியங்கள்னால க்ஷேத்திரம்னா என்னன்னு சொல்ல, பூத சங்காதம் தான் அமானித்வம் இத்தியாதினா தத்துவ ஞானார்த்த தர்சனம் இத்தியந்தேன ஞாத்தவியசிய ஆத்ம தத்துவசிய ஞான சாதனம் முக்தம். அப்ப அறிந்து கொள்ளப்பட வேண்டிய ஆத்ம தத்துவத்துக்கு எதெல்லாம் சாதனங்கள்னு சொன்னார். அநாதிமத்பரம், அநாதிமத்பரம் இத்தியாதினா ஸ்ருதி சர்வஸ்ய விஷ்டிதம் இத்தியந்தேன ஞேயஸ்ய க்ஷேத்ரஜ்ஞஸ்ய யாதாத்மியம் ச சங்கேபேன உக்தம். அப்ப க்ஷேத்ரஜ்ஞன்னா ஜீவாத்மா, ஜீவாத்மாவுடைய யாதாத்ம ஞானமானது சுருக்கமாக கூறப்பட்டது இதுல 12-17. மத்பத்த ஏதத்து க்ஷேத்ர யாதாத்மம் க்ஷேத்ராது விதிக்த ஆத்மஸ்வரூப பிராப்திபாய யாதாத்மியம் க்ஷேத்ரஜ்ஞ யாதாத்மம் ச விஜ்ஞாய மத்பாவாய உபபத்யதே. எவனொருவன் இந்த க்ஷேத்திரம் வேறு, இந்த ஆத்மஸ்வரூபம் வேறு, அவன் பிரிச்சு அறிஞ்சிக்கிறானோ அவன் என்னுடைய பாவத்தை அடைகிறான்னு தாத்பரியம். மமையோ பாவஹ சபாவஹ அசம்சாரித்வம், என்னோட பாவம் என்னது, சம்சார கலப்பு இல்லாம இருக்கிறது. அசம்சாரித்வ பிராப்தியே உபபன்னோ பவதி இத்யர்த்தஹ, அப்படிப்பட்ட மோட்சத்தை அடைவதற்கு அவனுக்கு ஒரு அருகதை ஏற்படுகிறதுன்னு தாத்பரியம். அத அத்தியந்த விவித்த சுபாவையோகோ பிரகிருத்தியாத்மனோகோ சம்சர்க்கஸ்ய அநாதித்வம் சம்சிஷ்டையோகோ துவயோகோ காரியபேதஹ சம்சர்க ஹேதுஹூச உச்சதே. இப்ப பிரிச்சு பிரிச்சு சொல்லியாச்சு, ஆத்மா வேற சரீரம் வேற ஆத்மா சொல்லியாச்சு. இப்போ இப்போ ஒரு கேள்வி வருது, இப்ப எப்படி வேறு வேறா இருக்கக்கூடிய ரெண்டு விஷயமும் கலந்தது, எப்ப கலந்தது, எதனால கலந்தது, கேள்வி வருமா இல்லையா? அதான் போட்டு அநாதித்வம் அவைகளுக்குள்ள அநாதினா சொல்ல முடியாது, காரணமே எப்ப முதல்ல ஏற்பட்டது சொல்ல முடியாது. அப்படி என்ன காரியம், எப்படி எப்படி காரிய பேதம் என்ன, இப்படி இந்த சம்சார திசையில ஆத்மாவோட கதி என்ன, பிரகிருதியோட கதி என்ன, அதெல்லாம் சொல்லப்படாது. இப்போ சம்சர்க ஹேத்துனா என்ன காரணம் சொல்லப்படுறார், பிரகிருதியும் புருஷம் செய்வ வித்யனாதி உபாவதி. பிரகிருதி புருஷன் ரெண்டுமே, ஜீவாத்மாவும் சரி பிரகிருதியும் சரி ரெண்டுமே பிகினிங்லெஸ், ரெண்டுமே பிகினிங்லெஸ், ரெண்டையும் யாரும் படைக்கல. விகாராம்ச குணாம்ச செய்வ வித்தி பிரகிருதி சம்பவான். இப்ப இருக்கக்கூடிய மாடிபிகேஷன்ல இருக்கணும், விகாரங்கள்லாம் இருக்கணும், அந்த குணங்கள்லாம் இருக்கணும், இதெல்லாம் பிரகிருத்தினால உண்டானதுன்னு சொல்றேன். பிரகிருதி புருஷ உபௌ அந்யோன்ய சம்சிஷ்டௌ அநாதி இது சிதி இது வித்தி. இந்த பிரகிருதியும் புருஷனும் மூச்சுவலா ஒண்ணுக்கு ஒண்ணு கலந்து இருக்கு இல்லையா, ரெண்டுமே வந்து அநாதி. பந்த ஹேத்து பூதான் விகாரான், பந்த ஹேத்து பூதான் விகாரம்னா பந்தத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய மாற்றங்கள்லாம் குணங்கள்லாம் இருக்கணும், அதெல்லாம் என்ன அவைகள், இச்சா துவேஷாதீன். இச்சா துவேஷங்கள் தான், ராகத்வேஷம் தான் எல்லாத்துக்கும் காரணமே. ராகத்தையும் துவேஷத்தையும் விட்டுட்டோம்னாலே பாதி நிம்மதி, இவனை பார்த்தா பிடிக்கல, அவனை பார்த்தா பிடிக்கல, இங்க இருந்தா பிடிக்கல, இதுதான் நமக்கு பாதகமாக இருக்கு. நிஜமாவே இது வந்து ஒரு நினைச்சு பார்த்தோம்னா ஒரு டே எண்ட்ல உட்காந்து என்னென்ன பண்ணோம்னா, இந்த விருப்பு வெறுப்பு தான் நம்மளை போட்டு ஆட்டி படைக்கிறது, எனக்கு இது பிடிச்சிருக்கு அது பிடிக்கல, அதை கண்டாலே எனக்கு ஆகலை, இப்படி சொல்லி சொல்லி சொல்லி என்ன இருக்கா, நம்மளே நம்மளுடைய அன்ஹாப்பினஸை வளர்த்துக்கிறோம். எல்லாம் என்ன பண்றது, பகவான் படிச்சிருக்கா, நம்ம விதிக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் இருக்குன்ற எண்ணம் வந்துச்சுன்னா அப்ப ஆட்டோமேட்டிக்காவே இப்போ எதுக்கு சொல்ல வரணும்னா, சைக்கலாஜிக்கலாக நம்ம பாருங்கோ, நம்ம நம்ம எனர்ஜி முழுக்க அந்த நெகட்டிவிட்டி தான் கொண்டு போடுறோம். எவ்வளவு சாப்பிட்டாலும் நெகட்டிவிட்டி எவ்வளவு இருக்கு நமக்குள்ள, அதான் சொல்ற அந்த நெகட்டிவிட்டி இருக்கிற வரைக்கும் ஆத்ம காலத்தை அடைய முடியாது. அது இச்சா துவேஷ ரூபம் தான், துவந்தம் தான். அமானித்வாதிகாஞ்ச குணான் மோக்ஷ ஹேது பூதான் பகிர்ந்து சம்பவான் வித்தி. அப்ப இந்த சரீரம் தேவை நமக்கு, இவ்வளவு ப்ராப்ளமா இருக்கு, விட்டு இல்லாம விட முடியாது, ஏன்னா இந்த சரீரத்தை வச்சிருந்தா மோட்சத்தை அடைஞ்சாங்க. மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷயோகோ, மோட்சத்துக்கு போடுறதுனால மனசு தேவை, பந்தத்தில் இருக்கிறதுனால மனசு தேவை, அப்புறம் வேணா விடலாமே தவிர முன்னாடி விடணும்னு சொல்ல முடியாது. அதனால அந்த விகாரங்களும் இந்த தேகத்துலாம் உண்டாகணும். புருஷேன சம்சிஷ்டா இயம் அநாதிகால பிரவிருத்தா க்ஷேத்ராகார பிரணதா பிரகிருதி ஸ்வவிகாரைஹி இச்சாத்வேஷாதிபிஹி புருஷஸ்ய பந்தஹேதுஹு பவதி. அதுதான் பிரகிருதி தானே இருந்துட்டு இருக்கு, பிரகிருதிக்கு இச்சாத்வேஷங்கள் கிடையாது, பிரகிருதிக்கு பதில் வச்சுருக்கோம், அதுக்கு உண்டு. இப்போ சிலது சில தர்மங்கள் ஒத்துக்காது, பிரகிருதியிலேயே விரோதமான தர்மங்கள்லாம் உண்டு, சில வஸ்துக்களை பார்த்து சில வஸ்து வைக்க முடியாது, ஆனால் ஒன்றுக்கு ஒன்று விரோதம் இருக்கு. ஆனால் அது ஜீவாத்மா உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால தான் இந்த பாவங்கள்லாம் அதுக்கு ஒரு டிகெட் வேலிடேட்டில் இந்த அந்த பாவங்களுக்குலாம் அப்படி புருஷிச்சு அப்போ தான் என்ன ஆகுது கேட்டால் பந்த ஹேத்துவாக மாறுறது. சாயிவே அமானித்வாதிகி ஸ்வவிகாரைகி புருஷஸ்ய அபவர்க்க ஹேதுகு பவதித்யர்த்தக. அந்த சரீரத்தை கொண்டே ஆத்மாவை அடையிறதுக்கு தேவையான குணங்களை வளர்த்தணும்னா அப்ப என்ன இருந்து கேட்டா, அழகா ஆத்மா அடையிறதுக்கு அது ஹேத்துவா இருந்திருக்கு. சம்சிஷ்ட யோகோ பிரகிருதி புருஷ யோகோ காரியபேதமாக, காரியபேதம்னா எப்படி இவர்கள் நடந்து கொள்கின்றன, பிரகிருதி எப்படி நடந்துக்கிறது, புருஷன் நடந்துக்கிறாங்க சொல்ற. காரிய காரண கர்த்திருக்கே ஹேத்து பிரகிருதி உச்சதே, புருஷா சுகதுக்கானாம் போக்திருக்கே ஹேத்து உச்சதே. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. இப்ப நிறைய காரியங்கள் நடக்கிறது இல்லையா, இந்த காரியங்கள்லாம் பண்றது யாருன்னு கேட்டா பிரகிருதி தான். ஏன்னா ஆத்மாவுக்கு கைகால்லாம் கிடையாது, சரீரத்துக்கு தான் இருக்கு. அப்ப இந்த காரியத்தை ஆக்சுவலா பண்றதுன்னு பாத்தீங்கன்னா சரீரம் தான். ஆனா தானே பண்ணாது, அது ஜீவாத்மா சங்கல்பத்தினால பண்றது. படுத்துட்டே இருக்கும், இழந்துக்கணும் தோன்றது, உடனே சரீரம் இழந்துக்கிறது, சரீரமே இழந்துக்கிறது, இழந்துக்கல உள்ள ஜீவாத்மா சங்கல்பிக்கிறதுனால இழந்துக்கிறது. அப்ப என்ன பண்றதுன்னு கேட்டா, இந்த இந்த சரீரத்தினால ஏற்படக்கூடிய சுகதுக்கங்களை இந்த ஜீவாத்மா உள்ளுக்குள்ள இருந்து அத போகிக்கிறது, அதுக்கு காரணமா இருந்திருக்கு. செயல்படுறது சரீரம், அந்த செயல்பாட்டினால ஏற்படக்கூடிய சுகதுக்கங்களை அனுபவிக்கிறது ஜீவாத்மா. அதுதான் ஜீவாத்மாவுக்கு காரியம். ஜீவாத்மா காரியம் என்னன்னு கேட்டா சுகதுக்கங்களை அனுபவிக்கிறது தான். ஆனா அந்த சுகதுக்கத்துக்கு என்னென்ன காரியங்கள் உண்டோ அதை பண்றது சரீரம். சரியா, காரியம் சரீரம் காரணானி ஞான கர்மாத்மகானி சமனஸ்தானி இந்திரியானி. காரியம் சரீரம் போட்டுனர் எது, ஞான கர்மாத்மகானி காரணானி, ஞான இந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் பிளஸ் மனசு. தேஷாம் கிரியா காரியத்திலே புருஷாதிஷ்டா பிரகிருதி ஏவ ஹேதுகு. அதுவும் ஒரு கிளாஸ், ஒரு இது பண்ணிட்டார், கிளாஸ் போட்டுட்டார். புருஷன் அதிஷ்டிதமா இருக்கக்கூடிய சரீரத்தை தான் அப்ப காரணமா இருக்கு. ஏன்னா ஆத்மா போயிட்டு வச்சிருந்தோம், வெறும் பிரயத்தம் ஒன்றும் பண்றது இல்லையே. அதனால ஜீவாத்மா இருக்கக்கூடிய சரீரம் தான் காரியங்கள்லாம் பண்றது. புருஷாதிஷ்டித கஷேத்திர காரண பரிணத பிரகிருத்தியாசய போக சாதன பூதா கிரியா இத்தியர்த்தக. ஸோ புருஷன் அதிஷ்டிதமா இருந்துட்டு அவனுக்கு தேவையான போகங்கள் என்னவோ அப்ப நியமிக்கிற நம்ம சரீரத்தை, இங்க போ இதை வாங்கி சாப்பிடு, சரீரம் பண்றது. பட் அந்த சாப்பிடுதல்னால ஒரு சுவை இருக்கு இல்லையா, ஒரு ஆனந்தம் இருக்கு இல்லையா, ஆனந்தமோ துக்கமோ வாட் எவர், அதை அனுபவிக்கிறது ஜீவாத்மா உள்ளுக்குள்ள இருந்து. ஆனா சாப்பிடுதல்ன்ற காரியத்தை பண்றது சரீரம். புருஷத்து அதிஷ்டாதிருத்தம் ஏவ ததபேட்சையா அதிகம் கர்த்தா சாஸ்திரார்த்தத்வாது. பிரம்மசூத்திரம் இருக்கு, பிரம்மசூத்திரத்துல விசாரம் இருக்கு, ஜீவாத்மாக்கு கர்த்தத்துவம் உண்டா கிடையாதா. ரொம்ப விசாரமான, ரொம்ப முக்கியமான விசாரம் இது ஜீவா. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ஒரு 11 சூத்திரங்கள். அதுல ஜீவாத்மா ஞோத ஏவன் ஆரம்பிக்கிறது. ஜீவாத்மா ஞக, அவன் அறிபவன், அவன் ஞானவான் அப்படின்னு போறது. கடைசியில கர்த்தா, ஏன் கர்த்தா, சாஸ்திரார்த்தத்வாத், சாஸ்திரார்த்தவத்வாத். இப்ப இவ்வளவு சாஸ்திரங்கள்லாம் விதிச்சுட்டு ஜீவாத்மாக்கு கர்த்தத்துவம் ஆக்சுவலா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோ. இப்ப யாரை குறிச்சு இந்த சாஸ்திரங்கள்லாம் இதை பண்ணு பண்ணதான் சொல்லும், ஒரு சரீரத்தை குறித்து சொல்லாது ஆத்மா சாஸ்திரம், ஒரு ஜீவாத்மா குறித்து சொல்ல முடியும். அப்ப ஜீவாத்மா கர்த்தத்துவம் இல்ல, சரீரத்துக்கு தான் இருக்கு அப்படின்னா அப்ப சாஸ்திரமானது ஜீவாத்மா குறித்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சரி, அவ்வளவுதான், இது ஒன்றும் மனம் விட்டு போக வேண்டியதுதான். இப்ப எப்ப இவனுக்கு ஒரு ஒரு திங்கிங் கேப்பபிலிட்டி இருக்கோ, எப்ப இவனுக்கு ஒரு ஆக்டிங் கமாண்ட் பண்ற ஒரு தன்மை இருக்கோ, அவனை குறிச்சே நம்ம வந்து இருக்க முடியும். நம்ம மாதிரில குழந்தை இருக்க 1.5 வயசு குழந்தை வச்சு, குழந்தைய பார்த்து இப்போ கடைக்கு போய் சாமான்லாம் வாங்கிட்டு போய் வாங்கிட்டு, அதுக்கு மேல இது புரிஞ்ச சக்தியும் கிடையாது, அது செயல்படுத்த சக்தியும் கிடையாது. அப்ப சாஸ்திரம் அந்த குழந்தைக்கு செல்லாது. சாஸ்திரம் யாருக்கு செல்லும் அப்படின்னா, அந்த சாஸ்திரத்தை புரிஞ்சுட்டு நடந்துக்கக்கூடியவனுக்கு தான் சாஸ்திரம் செல்லும். அது யாருக்கு இருக்குன்னா ஜீவாத்மாக்கு தான் இருக்கு அந்த அறிவு. அறிவில்லாத சரீரத்தை பார்த்து சாஸ்திரம் விதிக்காது. இதெல்லாம் யாருக்கு அகைன்ஸ்ட்னா, யாரெல்லாம் ஜீவாத்மாக்கு கர்த்தத்துவம் இல்லைன்னு சொல்லாலும் அவளுக்கு இதெல்லாம் இதுவா அகைன்ஸ்டா நம்ம ஒத்துருக்கோம். இத்தியாதிக முக்தம் ஷரீர ஷரீர அதிஷ்டான பிரயத்ன ஹேத்துவம் ஏவகி புருஷஸ்ய கர்த்தத்வம். சரீரம் பண்ணக்கூடிய பிரயத்தனங்கள், பிரயத்தனங்களுக்கெல்லாம் ஒரு காரணமா இருக்கக்கூடியதான் புருஷனுடைய தன்மை. பிரகிருதி சம்சிஷ்டா புருஷ சுக்ததுக்கானாம் போக்திருத்தவே ஹேதுகு. சுக்ததுக்க அனுபவ ஆசிரியா இத்தியர்த்தா. அதான் பிரகிருத்தியோட கூட இருக்கிற புருஷனுக்கு ஆத்மாக்கு அந்த சுக்கதுக்கங்களை அனுபவிக்கிறதுக்கு அவன காரணமா இருக்கான். அந்த சுக்கதுக்க அனுபவ ஆசிரியமா அவன் என்ன இருக்கான், சுக்கம் துக்கம்ன்றது பாவங்கள், அதெல்லாம் ஞானத்தோட விகாரம் தான். அதுக்கு ஆசிரியமா ஒரு சேத்தனம் தான் இருக்க முடியும், அச்சேத்தனம் இருக்க முடியாது. ஆனா அந்த சுக்கதுக்கங்கள் ஏற்படுறதுக்கு சில காரியங்கள் இருக்கணும், அதை பண்றது சரீரம். அதான் அந்த டிஃபரன்ஸ், பிசிக்கல் அண்ட் அப்டிராக்ட். அந்த மாதிரி நான் தெரியும். ஏவம் அந்யோன சம்சிருஷ்ட யோகோ பிரகிருதி புருஷ யோகோ காரிய பேதா உக்தா. இப்படி மியூச்சுவலி சேர்ந்து இருக்கக்கூடிய பிரகிருதி புருஷர்களுடைய காரிய பேதத்தை சொல்லியாச்சு. புருஷஸ்ய ஸ்வரஸ்வானுபவ ஸ்வானுபவிக்க ஸ்வ அனுபவிக்க சுகசிய அப்பி வைஷயிக சுக துக்க உபபோக ஹேதுத்துவம் ஆக. அடுத்து இதுக்கு மேல புருஷனுக்கு ஆத்மாவுக்கு சுவாபாவிகமா இருக்கக்கூடிய அனுபவ சுகம் இருக்கு இல்லையா, அதுக்கும் வைஷயிக சுக துக்கம். வைஷயிக்கன விஷயத்தை வச்சுட்டு சுகதுக்கங்கள், விஷயம் இல்லாம தன்னுடைய ஆத்மாவில இருக்கக்கூடிய அனுபவத்தை, அந்த ஆத்மா அனுபவத்தை அடையக்கூடிய விஷயங்கள்னு அத சொல்ல போற. அதை அடுத்த இதுல முடிச்சிடலாம். 21 முடிச்சிடலாம். அதுக்காக ஏன்னா அவ்வளவு விசாரம் இல்ல, கமெண்ட் இல்ல, சின்னதுதான். அடுத்த லட்சம் முடிச்சிடலாம். கவிதாச்சுதசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.